కూజంతం రామ రామేది ముదరం ముదరాక్షరం ఆరుఖ్య కవితా శాఖా మందే వాల్మీకి గోగిలం వాల్మీకేర్మునిసింహ కవితా వనచారిణ శృణ్వన్ రామగతానాథం గోణయాజి పరహంగతి రామాయ రామభద్రాయ రామచంద్రాయ వేదతే రఘునాథాయ నాథాయ సీతాయా పతే నమః కర్పాణ రామభిరాణేందాల్ మట్టుం కర్పరో நமஸ்காரங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சீதா கல்யாணம். நாம பார்க்க போற விஷயம் சீதா கல்யாணம். ரொம்ப ராமாயணத்திலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப உயர்ந்ததான விஷயம் இந்த கல்யாணம் தான். பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைக்க ஆசைப்பட்டவர் விஸ்வாமித்திரர். பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைக்கக்கூடிய காரணத்தினால்தான் இனி பர்யந்தம் விஸ்வாமித்திரருடைய புகழானது வளர்ந்து இருக்கிறது. யாரெல்லாம் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்களுடைய புகழ் இன்னைக்குமே உயர்ந்துதான் இருக்கும். ஆஞ்சநேய சுவாமி பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைக்க நினைத்தார். அதனாலதான் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமியுடைய புகழ் இருக்கு. பெருமாளை மட்டும் வைத்துக் கொண்டு தாயார் வேண்டாம் நினைச்சா சூர்பனகர், பெருமாள் வேண்டாம் தாயார் மாத்திரம் இருக்கணும்னு நினைச்சா ராவணன். அவ ரெண்டு பேரும் அவளுடைய கதி என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல பெருமாளும் தாயாரும் யாரெல்லாம் ஒன்றையால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப திருவுக்கும் திருவாகிய செல்வா, இந்த மாதிரியான பாசகங்கள் மூலமாக திருவில்லா தேவ் என்ன தேவோ அப்படின்னார் ஆழ்வார். இந்த மாதிரி இந்த மாதிரியான பாசுரங்கள் மூலமாக பார்த்தால் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ரெண்டு மாடு சேர்ந்து ஒன்றாக இழுத்து சென்றால் மட்டும்தான் அந்த வண்டியானது கரை தேற முடியும். அந்த மாதிரி இந்த ஜகத்திற்கு இந்த உலகம், இந்த உலகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் பெருமாளா தாயாரா அப்படின்னு பார்த்தால் நமக்கு சந்தேகமே வேண்டாம். இந்த லோகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர் தாயார் மட்டும்தான். தாயார் தான் நம்ம எல்லோரையும் எம்பெருமானிடத்திலே கரை சேர்க்கிறார். இந்த அன்னு சராசரங்கள் இந்த இருக்கே, இந்த அசையும் பொருள் அசையா பொருள் இதெல்லாம் இருக்கே, இது எல்லாத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடியவள் தாயார் மட்டும்தான். தாயார் இல்லாத பெருமாள் நமக்கு தேவையே இல்லை. இதுதான் பூர்ணமான விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தமே இதுதான். தாயார் இல்லாத பெருமாள் நமக்கு அவசியமும் இல்லை. அந்த பெருமாளை பத்தி நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. புரட்டாசி மாசத்துல குருவில் ஒரு பொம்மையா வச்சு வேணா டெய்லி சாயங்காலம் சுண்டல் வேணா அம்சை பண்ணாம தவிர தாயார் இல்லாத பெருமாளை வச்சு நாம உபாசனத்திற்காக, அதாவது உபாசனம்னா நாம ஸ்தோத்திரம் பண்றதுக்காக உரிய பெருமாளாக அவன் இருக்க மாட்டான். அகலகில்லேல் இறையும் நின் அலர்மேல் மண்டை ஒரே மார்பனா இருக்கக்கூடிய ஏன் ஸ்ரீனிவாசனுக்கு இன்னி வரைக்கும் அவ்வளவு பெருமை இருக்குன்னா அவன் அவனுடைய ஹிருதய கமலத்துல தாயாரை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அவனுக்கு இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. மற்ற தெய்வங்கள் இடத்துல அவ்வளவு கூட்டம் வளர்ந்தது, மற்ற தெய்வங்கள் இடத்துல அவ்வளவு ஒரு ஈர்ப்பு இல்லை. ஆனால் ஸ்ரீவாசன் இடத்துல க்ஷணத்துக்கு க்ஷணம் வந்து ஈர்ப்பு ஜாஸ்தி ஆகிட்டே தான் போனோம். ஒரு முறையில் பார்த்தவர் இனி இந்த கோவிலுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருமே இல்லை. ஒரு முறைக்கு பல முறை போய் பார்த்தாலும் அடியெல்லாம் வந்து நான் வந்து அன்னைக்கே முதல் நாளே சொன்னேன், ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போனேன், மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி போறேன், எப்பக்கெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் போறேன். எல்லாரும் என்ன கேட்கறா என்ன இருக்கு அந்த பெருமாளிடத்துல அப்படி எல்லாம் போயிட்டே இருக்கே, இதோ வாசல்லையே நான் இருக்கிற ஊர்ல வாசல்லையே ராமச்சந்திரமூர்த்தி இருக்கார். பிரமாதமான ராமச்சந்திரமூர்த்தி, உயர்ந்ததான பெருமாள், ரொம்ப அந்த விக்கிரகத்தை பார்க்கறதுக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். அதுவும் பத்து நாளும் இப்ப திருமஞ்சன வேலை இருக்கு. அந்த திருமஞ்சன திருக்கோலத்துல பார்த்தால் பெருமாள் ஆச்சரியமா இருப்பார். அப்படிப்பட்ட பெருமாள் இந்த பத்து நாள் ராமநாமி உற்சவத்திற்கு நடுவில் கூட யாராவது திருமலைக்கு வரையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக திருமலைக்கு வரேன், ராமர் கூட இரண்டாவது பட்சம்தான் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தாயார் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா பெருமாளோட அந்த இடத்துல. இது யார் சொல்றா? ஸ்ரீனிவாசன் பேர் ஏன் வந்தது அவருக்கு அப்படின்னா, ஸ்ரீ சர்வதா நிவசதி, எந்த இடத்துல பிராட்டியானவள் நீங்காத இடம் பெற்றுக் கொண்டு இருக்கின்றாலோ அந்த பெருமாள் ஏற்றம் மிக்க பெருமாளா இருக்கார். இன்னைக்கு வரக்கூடிய விஷயம் அந்த பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைத்து ஒரே தத்துவமாக காட்டக்கூடிய ஒரு விஷயம். விஸ்வாமித்திரர் தபஸ் பண்றதுக்காக தபஸை, தான் செய்யக்கூடிய தபத்தை காப்பாற்றுவதற்காக ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை தசரதனிடத்திலே யாசித்தார் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். நேற்றுக்கு அதோடு தான் முடிச்சோம். சரையு நதி கரையில அழிச்சிட்டு போயிருக்கார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ விஸ்வாமித்திரர் எதற்காக ராமனை அழைத்துக் கொண்டு சென்றார்? அவர் என்ன தவம் பண்ணார்னு ராமாயணத்துல இல்லை, கம்பனும் சொல்லல, பின்னாடி வந்த வியாக்கியான கர்த்தா கூட யாருமே சொல்லவே இல்லை. எந்த காரணத்திற்காக சித்தாசிரமத்தில் எதற்காக தவம் செய்ய வந்தார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அவர் பண்ணாத தபஸா? பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை பெறுவதற்காக தபஸ் செய்தார். எப்பேற்பட்ட தபஸ் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு மேல அவர் ஏதாவது சித்தி அடைய வேண்டியது இருக்கான்னா? பிரம்ம ரிஷி அப்படின்ற பட்டத்தை காட்டிலும் மேலொன்று ஏதாவது இருக்கானா? எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது சித்தாசிரமத்தில் ஏழு நாட்கள் அவர் எதற்காக யாகம் செய்தார், எந்த காரணத்திற்காக யாகம் செய்தார், எதை பூர்த்தி செய்வதற்கு, எந்த யாகத்தை பூர்த்தி செய்வதற்காக ராமனை அழைத்து சென்றார் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படவே இல்லை. ஆனா பலன் கிடைச்சுடுத்துன்னு மட்டும் சொல்றார். நான் எதை கொண்டு இதை நிறைவேற்றணும், எதை கொண்டு இந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கணும், அதற்கான பலனானது கிடைச்சு கொடுத்துன்றார். என்ன பலன் அப்படின்னு பார்த்தால் பின்னாடி நடக்கிறதுதான் பலன், வேற எதுவும் பலனா தெரியல. அவருக்கு அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தால் சாட்சாத் திருக்கல்யாணம் மட்டும்தான் பலனாக இருக்கின்றத தவிர வேற ஒரு காரணத்துக்காக பலன் அப்படின்றது எதுவுமே தெரியும். இன்னைக்கு சரையு நதிக்கரையிலிருந்து நம்ம ஆரம்பிச்சு சீதா கல்யாணம் பர்யந்தம் பார்ப்போம். மணி இப்போ 7:05 நடுவில் பெருமாள் ஏறுவார். பெருமாள் ஏறுகிற சமயம் தவிர மிச்சம் இருக்கக்கூடிய சமயங்கள்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். 8:30 சரியாக முடிச்சுடுறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. சரையு நதிக்கரையில் இருக்க விஸ்வாமித்திரரும் ராமச்சந்திர பிரபுவும் லக்ஷ்மண சுவாமியும் சரையு நதிக்கரையில வந்துதான் பார்க்கிறார். ஏன்னா நடுவுல வந்து ரொம்ப கஷ்டம். வேகமா சரையு நதிக்கரைக்கு வந்துட்டார். இந்த ஒன் ஸ்டாப் பஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நான் ஸ்டாப் பஸ் இல்லை, இது வந்து ஒன் ஸ்டாப் டூ ஸ்டாப் பஸ் மாதிரி இல்லையா. நடுவில் நம்ம அடியனுடைய அண்ணா வந்து ஈரோடுல இருக்கான். இந்த ஈரோடுக்கு நம்ம போகும்போதுலாம் எது ஒன் ஸ்டாப் பஸ் எது டூ ஸ்டாப் பஸ்ஸோ அது மாதிரி தான் பார்த்து ஏறி போறது. பஸ்ல போறதால தான் எல்லா இடத்துலயும் நின்று போச்சுன்னா கஷ்டம் இல்லையா. அந்த மாதிரி இந்த விஸ்வாமித்திரர் இந்த பசங்க ரெண்டு பேரையும் கூட்டு நேர அயோத்தியிலிருந்து சரையு நதிக்கரைக்கு சரையு நதிக்கரையில போய் தான் நிக்கிறார். ஏன் இவர் அங்க போய் நின்னார் அப்படின்னா, திரும்பி பார்க்கிறார் தசரதன் வரானான். அது வரைக்கும் ஏன் திரும்பி பார்க்கல அப்படின்னா அவருக்கு சந்தேகம், பயம். அதனால அனுப்புறா போல அனுப்பிட்டு பின்னாடி போய் சுமந்திரனை விட்டு ஜெய சுமந்திரா போய் அழைச்சிட்டு வந்துரு, எனக்கு என்னவோ சரியா தோன்ற இது, ரெண்டு குழந்தைகளை அழைச்சிட்டு வந்துருன்னு சொல்ல போறாரோன்ற பயம். திரும்பியே பார்க்காம தரையு நதிக்கரையில வந்து இருந்தது. சரி, தரையு நதிக்கரையில ஏன் வந்து இருந்தார் அப்படின்னு பார்த்தால், ராத்திரி அனுஷ்டானம் பண்ணணும், ராத்திரி படுத்துக்கணும், குழந்தைகள் அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கணும். இவர் ரிஷிக்கிட்ட என்ன இருக்கும், ராத்திரி எதையோ கட்டின்னு வந்திருப்பார், ஏதோ ஒரு தயிர்த்தாலும் ராத்திரி மடிச்சிருந்து எதையோ கட்டின்னு வந்திருப்பார். இவர்கிட்ட வேற என்ன இருக்க போடுது, இல்ல தரையு நதிக்கரையில கிடைக்கிற ஏதோ ஒரு பழத்தை பிச்சு அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணணுமோ இல்லையோ, கூட்டு வந்தாச்சு தகப்பனாரு தன் பொறுப்புல அனுப்பிட்டான். கௌஷிக புத்திராய அப்படின்னு சொன்னா போல கௌஷிகனுடைய புத்திரர்களாகவே அவன் அனுப்பிட்டான். அதனால பார்த்து கொள்ள வேண்டியது தன்னுடைய கடமையா இருக்கிறபடினால சரையு நதிக்கரையில வந்து நிற்கிறார். தரையு நதிக்கரையில வந்து நின்ன உடனே அவருக்கு எல்லா விதமான கைக்கரியங்கள் எல்லாத்தையுமே பண்ற, என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்றார். உட்கார வைக்கிறார். முதல்ல அனுஷ்டானங்கள் ஆன உடனே குழந்தைகளை உட்கார வச்சு ராத்திரி பலா அதிபலா அப்படின்ற மந்திரத்தை உபதேசம் பண்றார். பலா அதிபலான்ற மந்திரத்தை ஏன் உபதேசம் பண்றார் அப்படின்னா, அந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டால் பசிக்காது முதல்ல ஒண்ணு, பின்னாடி தேவை இல்லையா, பின்னாடி தேவைக்காக முதல்லயே மந்திரத்தை உபதேசம் பண்றார். இவருடைய காரிய சித்திக்காக தேவையில்லை, அது ராமாவதாரம் பூர்த்தி அடைகிறதுக்காக தேவைப்படுறது. இவருடைய காரிய சித்தின்றது ஏழே நாள், அதே மாதிரி யாகம்ன்றது 2 மணி நேரம் நடக்க போறது, அப்புறம்னா ஃப்ரீயா தான் இருக்க போறோம். ஆனால் பின்னாடி வரக்கூடிய காரியத்தை மனத்துல வச்சு பலா அதிபலா அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ற, அந்த மந்திரத்தினால பசி எடுக்காது, நினைச்சப்பதான் தூக்கம் வரும். அதாவது தான் தூங்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் தூக்கமானது வரும். அதே மாதிரி எந்த விதமான மன சஞ்சலமும் ஏற்படாது, பயம் ஏற்படாது, எதற்கும் கவலை ஏற்படாது, என்ன இருந்தாலும் சமாளிச்சுக்கலான்ற எண்ணம் வந்துடும். அப்படிப்பட்ட மந்திரத்தை, உயர்ந்த மந்திரத்தை விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உபதேசம் பண்ற. இந்த உபதேசம் எதுக்காக பண்றாங்கன்னா, சூரிய நாராயணன் தேவதை, அந்த மந்திரத்து ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு தேவதை இருப்பான். இது மந்திரத்தினுடைய ஒரு சக்தி. வேத மந்திரங்கள் எல்லாத்துக்குமே, வேதத்தினுடைய மந்திரங்கள் என்னென்னலாம் இருக்கோ அந்த மந்திரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அதிபதி, அதிபதினா அந்தந்த மந்திரத்திற்கு உரிய தலைவன் ஒருவன் இருப்பான். அந்த மாதிரி இந்த பலா அதிபலாங்கிற மந்திரத்திற்கு உரிய தேவதை யாருன்னு பார்த்தா சூரிய நாராயணன் தான் தேவதை. சூரிய நாராயணனா இருக்கிறபடினால அவர் தான் முடிவு பண்ணும், இப்பொழுது உதிக்க வேண்டும், இப்பொழுது அஸ்தமிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணும். அப்போ அந்த தேவதை இவருக்குள்ள வந்துட்டாருனா, ராமனுக்குள்ள வந்துட்டாருனா, ராமன் தான் முடிவு பண்ணணும் எப்ப உதிக்கணும் எப்ப அஸ்தமிக்கணும் என்பதை சூரிய நாராயணன் முடிவு பண்ண முடியாது, ராமன் தான் முடிவு பண்ணணும். அதனால விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், ராமனுக்கு அந்த மந்திரங்களை உபதேசிக்கிறார், பலா அதிபலா அப்படின்ற மந்திரத்தை. அதுக்கு மேல ராத்திரி ஆயிடுத்து, ராத்திரி ஆன உடனே அவருக்கு படுத்துக்கிறதுக்கான சயனத்திற்கு கோலத்திற்காக ஏற்பாடு செய்கிறார் விஸ்வாமித்திரன். தசரத நிருபசூனுபியாம் திருணசயனே அனுச்சித்தே பரோஷிதாபியாம் அப்படின்னா ராமாயணத்தில், தசரத நிருபசூனுபியாம், தசரத நிருபன், தசரத சக்கரவர்த்தியினுடைய சூனுபியாம் அப்படின்னா இரண்டு குமாரர்கள், இரண்டு குமாரர்களும் இவர்களை நம்பி, இவரை நம்பி வந்திருக்கிறார். அவளுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ இல்லையோ, எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்றா பாருங்க, வால்மீகி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறார் இந்த இடத்தெல்லாம். சக்கரவர்த்தி திருமகனா இருக்கக்கூடியவனுக்கு திருணசயனே அனுச்சித்தே அப்படின்றார், புல்லுனால ஆன ஒரு படுக்கையை தயார் பண்றார். யாரு, அந்த சராசரங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவன் தசரதன், அந்த தசரதனுக்கு குழந்தையா இருக்கக்கூடியவள் ராமனும் லக்ஷ்மணனும். அந்த ராமலக்ஷ்மணனுக்கு படுக்கை எதுன்னு பார்த்தா இல்லையா, கரலான் பெட்டு எல்லாம் இல்ல, சாதாரணம் எப்படி இருக்குன்னா பக்கத்துல இருக்க அருகம்புல்லு இருக்கு பாருங்க, காட்டுல அந்த அருகம்புல்லு கோரப்புல்லா இருக்கு பாருங்க, அந்த கோரப்புல்லை எடுத்து படுக்கை ஆக்கி அந்த படுக்கையை தயார் பண்ணி படுத்துக்கோன்ற அனுச்சித்தே சகோஷிதாபியம். அதுவும் பாருங்கோ, அவர்களுக்கு அனுச்சிதமா இருக்கக்கூடியது உச்சிதமா இருக்கதோ இல்லையோ இல்ல, அவர்களுக்கு விஸ்வாமித்திரர் என்ன பண்றாருன்னா அவர்களுக்கு அனுச்சிதமா இருக்கு. இது வந்து அவர்களுக்கு எடுக்குமோ எடுக்காதோ, அவர்களுக்கு நல்லதை கொடுக்குமோ கொடுக்காரோ, அவா இது தகிச்சுப்பாரோ தகிச்சிக்க மாட்டாரோ தெரியல, எதுவுமே தெரியலையோ, ஆனாலும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணி தரணுமே அப்படின்றபடினால இதை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். ஆனா ராமலட்சுமணன் அது பெருசா வசத்தியா பார்க்கிறார், சகோஷிதாபியம், அந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த திருணசயனம் இருக்க அது அவ்வளவு உயர்த்தி பார்க்கிறார்கள், அவ்வளவு வசத்தியா இருக்கு அவளுக்கு. புல் தலையில படுத்துக்கிறார், ஜெகத்தை ஆளக்கூடிய ஜெகநாதன் புல் தரையில படுத்துக்கிறார். ஜெகநாதோ பாதுமே அப்படின்னு சொல்றார். இப்ப ஜெகநாதனா இருக்கக்கூடியவன் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஜெகநாதன் எங்க படுத்துக்கிறான், மனுஷனாக பிறந்தினான். ஆனால் தான் ஆழ்வார் சொன்ன பாசுரத்தை முதல் நாளே சொன்னேன், துயரின் மனுஷர் பிறவியின்னு. அப்போ மிகுந்த துயரோட துயரை கொடுக்கக்கூடிய மனுஷர் பிறவியில பிறந்தவன் புல் தலையில படுத்துவதற்கும் தயாராக இருக்கான். எதுவா இருந்தா அரண்மனையில சையால படுத்துட்டவன் திருப்பி வந்து புல் தலையில படுத்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறான். ராத்திரி படுத்தினா ராத்திரி ஆச்சு, மறுநாள் காத்தால எழுந்துக்கிறான் விஸ்வாமித்திரர், எழுந்துக்கிறார் ரிஷி ஒல்லியோ. இந்த ரிஷிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு மேல தூக்கமே வராது. சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு காரிய சித்தி அவளுக்கு இருக்கு. சில பேர் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கல, எனக்கு 24 மணி நேரம் போறவே இல்லைங்கிறான். நிறைய பேர் கேள்விப்பட்டுட்டேன், நானும் சில இடங்கள்ல சொல்லியிருக்கேன், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்றத காமிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நானும் என்ன பண்றது, யார் தான் இந்த 24 ஹவர்ஸ் கண்டுபிடிச்சாலும் தெரியல, 24 ஹவர்ஸ் எனக்கு வந்து பத்தவே இல்லை. நடுவில் ஒரு நாள் பேப்பர்ல ஒன்று பார்த்தேன், பேப்பர்ல பார்க்கும்பொழுது திடீர்னு திருமணம் ஒரு நாள் வந்தது, இந்த 24 மணி நேரம் என்பது 25 மணி நேரமாக மாறுவதற்கு வாய்ப்பானது இருக்கின்றது அப்படின்னு ஏதோ போட்டு இருந்தான். சரின்னு பார்த்தோம், பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். என்ன சந்தோஷம் வச்சுங்களேன், என்ன எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் தூங்கலாம் முடியும், அந்த சந்தோஷம் 25 மணி நேரம் ஆயிடப்படுதாங்க, ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதே. சரி உள்ள போய் பார்த்தா அது இப்ப இல்ல, 500 வருஷத்துக்கு அப்புறம் கூடுமான வரையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையை பொறுத்தவற்றில் பார்க்கும்பொழுது 25 மணி நேரம் என்பது இன்னும் 500 வருஷம் கழிச்சு 25 மணி நேரமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 500 வருஷத்துக்கு அப்புறம் மாறலாம் தேவையா, மாறலாம் தேவையா, நாம என்ன பண்ண போறோம். அந்த மாதிரி யார் காலையில எழுந்துகிறாரோ இல்லையா, விடிய காலையில பிராமண முகூர்த்தே உத்தாய ஹரிம்பஷே, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும். அப்படி யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கொண்டு, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது அதாவது 3:30 மணியிலிருந்து 4:45 மணி பரியந்தம் வச்சுக்கோங்க, 4:30 நாம சொல்றது தப்பு. இப்போ புத்தகத்துல 4:30 எழுதுறான், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3:30 மணியிலிருந்து 4:15 அப்படி வச்சு அதுக்குள்ளதான். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலையை பொறுத்து பார்க்க மட்டும் பார்த்தா 3:30 4:15 எழுதணும். ஆனால்தான் பெரியவாள்லாம் பாத்தீங்கன்னா 4:15 எழுந்து ஆரம்பிச்சுருவாங்க, அதுக்கு முன்னாடி அவளை தூங்க வராது, ஆனால் 4:00 எழுந்துட்டா தான் அவளுக்கு காலையை கரெக்டா இருக்கும். எங்க வாத்தியார் சுவாமி அவர் வந்து 7:30 எனக்கு கிளாஸுக்கு வரணும் காலக்ஷேபம், ஒரு நாள் போல 4:00 எழுந்துப்பாரு, நான் பார்த்துருக்கேன், 7:25 கரெக்டா காலக்ஷேபத்துக்கு வந்துருவார் இல்லையா. எங்க இருப்பார் ஏது இருப்பார் தெரியாது, எனக்கு வந்து அஷ்டமி பௌர்ணமி பிரதமை இதெல்லாம் லீவு இருக்கும். அந்த நாள்ல கூட பார்த்தா அவர் காலக்ஷேபம் இருக்காது, கிளாஸ் இருக்காது, இல்லாட்டா கூட அவர் வந்து அதே 4:00 எழுந்துப்பார். 4:00 எழுந்துட்டு அந்த 4:45 பாத்தீங்கன்னா கணக்கடியில தீர்த்தம் ஆடுவார், அருகி அருகி அருகின்னு ஹரிநாம ஸ்மரணம் சொல்லிட்டே தீர்த்தம் ஆடுவார். அவரோட வயசு அப்ப 80 இல்லையா. நான் சொல்றது வந்து 2001 2005 நான் சொல்றேன், நான் பார்த்தது, நான் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி படித்தது 2005 அந்த 5 வருஷம், அந்த 5 வருஷத்துல நான் பார்த்தேன் எங்க வாத்தியார அப்படிதான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி யாரு சீக்கிரமா எழுந்துக்கிறாரோ அவருக்கு நிறைய டைம் இருக்கும், யாரு 8:00 எழுந்துக்கிறாரோ அவருக்கு கண்டிப்பா டைமே இருக்காது இல்லையா. அவர் சொல்றதே அதான் சொல்லுவான், எவன் ஒருவன் எனக்கு 24 மணி நேரம் 10:00 அவன் 8:00 எழுந்துக்கிறவனா தான் இருப்பான். யார் ஒருவன் 4:00 எழுந்துக்கிறாரோ அவருக்கு காலம் நிறைய இருக்கும், அவன் நிறைய காரியங்களை அவரால் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றான். அதே மாதிரி இங்க விஸ்வாமித்திரர் சீக்கிரமா எழுந்துட்டு ராமன குழந்தைகளை எழுப்ப போறார், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வாசல்யம் பிரவர்த்ததே உத்திஷ்ட நடந்தார் பூலா கர்த்தவியம் தெய்வ மாண்ணிக்கம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், உத்தமமான ஸ்லோகம். இன்னி வரைக்கும் கோவில்கள்லையும் நம்முடைய கிரகங்களிலும் தினமும் காத்தால் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்லோகம். சொன்னவர் விஸ்வாமித்ர மகாமுனி, எப்பேற்பட்ட ஒரு ரிஷின்னு பாருங்கள், ரிஷியினுடைய வாக்கு இல்லையா, வாசோ விஜயமா வந்த வாக்கு. பௌபூதி சொல்றான் ரிஷியுடைய வாக்குகள்லாம் என்னைக்குமே நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உதாரணம் எது அப்படின்னா இந்த ஸ்லோகம், கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்ற ஸ்லோகம், என்னைக்கோ எங்கேயோ எந்த காலத்திலயோ சொல்லி வச்ச ஸ்லோகம், இன்னி பர்யந்தும் தினமும் நாம சொல்லிட்டு இருக்கோம், விடாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஸ்லோகமா இருக்கும்னு பாருங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லி எழுப்புறார் கௌசல்யா சுப்ரஜா ராமா. அது என்ன, நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம், ராமனை எழுப்பணும், ராமனை எழுப்பும் பொழுது தசரதா சுப்ரஜா ராமா அதான் நியாயம், டி ராமன் தானே இல்லையா, கே ராமன் இல்லையே, கே ராமனா இருந்தா நீங்க கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு போட்டுக்கலாம், தசரதன் வச்ச டி ராமன் தானே இல்லையா, தசரதா ராமம் தசரதாத்மஜம் தானே இருக்கு, இது என்ன அநியாயம், தசரதாத்மஜம் தசரதனுக்கு பையனாக நான் திறக்கிறேன் அப்படின்னு சந்தர்ப்பம் பண்ணிட்டு தானே, கோசலைக்கு பையனாக நான் திறக்கிறேன் சொல்லலையே, நாளைக்கு காட்டுக்கு போக கூடாதுன்னு அவ தடுக்கிறான் இல்லையா, அவ அங்க சொல்றா நேரடியாக சொல்றா, கோசலைன்றது என்னுடைய நாடு, அயோத்தியான்றது உங்க அப்பாவோட நாடு, அயோத்தியவனா சூன்ய தேசம் பலதனே ஆண்டு கொள்ளட்டும், கோசலைன்றது என்னோட நாடு பிரிச்சு வாங்கி தர நீ ராஜாவா இருந்துட்டு போன்றா இல்லையா. அதுக்கு அவர் சொல்றார், யாரா இருக்கட்டும் பித்ருவச்சன நிர்தேசா பித்ருவச்சன கௌரவம், அப்பாவுடைய வச்சனத்தை யாரா, அதாவது நானா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் சுமித்ரியா இருக்கட்டும் லக்ஷ்மணனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அப்பாவுடைய வார்த்தையை தட்டவே கூடாது, ஏசு தர்ம சனாதனா இதுதான் தர்மம், தகப்பனாருடைய பேச்சை தட்டாமல் இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய காரியமோ தவிர காரியம் வேற எதுவும் கிடையவே கிடையாது. அதனால தசர கௌசல்யா சுப்ரஜானமான்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தால், பெரியவர்கள் இங்க நிறைய அர்த்தங்கள் சொல்றா, சமயம் இல்லாததுனால ஒரு சில அர்த்தங்களை மாத்திரம் நான் சொல்றேன். கௌசல்யா சுப்ரஜாராமம், அதாவது வால்மீகி ராமாயணத்துல இல்ல சிவபெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த அர்த்தத்தை. கௌசல்யா சுப்ரஜாராமான்றதுக்கு சிவபெருமான் சொன்ன அர்த்தத்தை பௌபூதி எடுத்து காண்பிக்கிற அவசரமான சரித்திர காவியத்தில். ஏன் அப்படின்னா, ராத்திரி சயனிச்சுக்கிறார் ராமன் லக்ஷ்மணன் தனித்தனியா சயனிச்சிருக்கான். காலத்தால பார்த்தால் ஆதிசேஷனாக மாறியவே போயிட்டார். இரண்டு புருஷர்களாக இருந்தவர்கள் ஒரு புருஷன் அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு தத்துவமா ஆயிட்டார் இல்லையா. சாட்சாத் வைகுண்ட லோகத்தில் இருக்கிறா போல நேரடியாக ஆதிசேஷனாக படுக்கையாகவும் அந்த படுக்கைக்கு மேலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகா பிரபுவாக ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் இருக்கார். இப்போ விஸ்வாமித்திரன் இந்த காட்சியை பார்த்துட்டார். ரெண்டு பேர் இருப்பாங்க நினைச்சிட்டுதான் போய் உள்ள பார்க்கிறார். உள்ள பார்த்து கௌசல்யா சுப்ரஜாராமா, உள்ள பார்த்தோன்னா ரெண்டு பேரும் இல்ல ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த இடத்துல இன்னொருத்தர பார்த்தா எங்க இருக்காரு ஒத்து பார்த்தான். நம்ம கூட இருக்கோம் ஐயா, திடீர்னு கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்ப்போம். கரெக்டால வந்து பார்க்கும்போது நமக்கே தோணும் ஐயா திடீர்னு இப்ப நம்ம தூங்கிட்டே இருக்கோம், எங்க அப்பா அம்மா ஊர்லயே வரா, எங்க அம்மா வந்து நேரம் என்னை எழுப்புறான்னு வச்சுக்கிறேன், அதுக்குள்ளேயே வந்துட்டேன். நம்ம கண்ணு மூடிட்டு இருக்கோம், திடீர்னு திறக்கும்போது அம்மா எதிர நிக்கிறா அப்படின்னா நான் ரொம்ப அம்மா பையன், அதனால திரும்பி வாங்கும்போது அம்மா தான் நிக்கிறாளா அப்படின்னு நமக்கு சந்தேகம் உண்டு. உடனே நான் என்ன பண்ணுவேன், அம்மா நீ தான் வந்துட்டியா அப்படின்னு கண்ணை கசக்கி மறுபடியும் ஒரு வழி பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்க்கிறார். எங்க லக்ஷ்மணன் காரணம், ராமன் மாத்திரம் தான் இருக்காரு, லக்ஷ்மணன் எங்க கௌசல்யா சுப்ரஜாராமா ஏக தத்துவமா இருக்கா ரெண்டு பேரும், ஏக தத்துவமா இருக்கா ரெண்டு பேரும். அதை யாரு தினமும் இந்த தேவையை அனுபவிக்கக்கூடியவர் யாரு? நான் இன்னைக்கு பார்க்கிறேன், இதை தினமும் பார்க்கிறவா யாரு? லக்ஷ்மணன் சுமித்திரையினுடைய மாளிகையில தூங்க மாட்டான். வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவான், சுமித்திரையினுடைய மாளிகையில எடுத்துட்டு போய் விட்டா குழந்தை அழுதுட்டே இருக்குமா, ஓயாம அழுதுட்டே இருக்குமா. எடுத்துட்டு வந்து குழந்தைய ராமன் பக்கத்துல கௌசல்யனுடைய மாளிகையில ராமன் பக்கத்துல குழந்தைய எடுத்துட்டு வந்து விட்டா அழவே அழகா அந்த கையை பிடிச்சிட்டு பேசாம இருக்குமா. கையை எதுக்குடா பிடிச்சிக்கிறான்னு ஒரு கவிஞன் சொல்றான், அந்த கையை ஏண்டா பிடிச்சிருக்கான்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லும் பொழுது அப்பவும் கைங்கரியம் பண்றான். இந்த ஆள் காட்டிய விரல் ராமன் குழந்தையா இருக்கும்போது வாயில வச்சு தப்பிட்டே இருப்பானா, அதை வலிக்குமோன்னு கைங்கரியம் பண்றான். அந்த விரலை பிடிச்சி அழுத்தி விட்டுட்டே இருக்கானா லக்ஷ்மணன். எப்போ குழந்தை, அதுவும் கை கால் ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய குழந்தை அண்ணா கைங்கரியம் பண்றது. என்ன ஒரு அண்ணா பாசம் பண்ணு, அண்ணா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் பார்க்கறது யாரு? கௌசல்யா சுப்ரஜாராமா. அதனால கௌசல்யா சுப்ரஜாராமா அப்படின்னு சொன்னார். ஆதிசேஷனாகும் இது எங்கன்னா, அக்ரூரர் கம்சன் அக்ரூரரை ஏவி விட்டு போய் அழிச்சுட்டு வாழ்றான். அவருக்கு தெரியும் அக்ரூரருக்கு மறுபாவும் எதுக்கு அழிச்சுட்டு வர சொல்றான் அப்படின்றது தெரியும். தெரிஞ்சாலும் அத்தியமே கப்பலம் சொன்ன, இன்னைக்குதான் நான் பிறந்திருக்கேன், இதனால் பிறந்த வாழ்க்கை கிடையாது, இது இன்னைக்குதான் என்று நான் கிருஷ்ணனை பார்க்க போகிறேனோ அன்னைக்குதான் நான் பிறந்திருக்கேன் ஓடுற நந்தகோகுலத்துக்கு. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணனை போய் தனிமையில தெரிவிக்க போறேன், இங்க முதலுக்கு வந்து இந்த பாவியோட தெரிவிக்கிறத காட்டிலும் அங்க போய் தெரிவிக்கிறதுன்றது வசதி தான். எம்பெருமான் நம்ம வீதிக்கு வந்து நாம் அவரை தெரிவிப்பதை காட்டிலும் உயர்ந்தது எதுன்னா, அவனுடைய தேசத்திற்கு போய் அவன் நம்ம சேவிக்கணும், அவனுடைய கோவில்ல போய் அவனை சேவிக்கிறதுன்றது ஒத்தி. பெருமாள் அப்படி இருந்து ஏன் வெளியில வரா அப்படின்னா, ஏதோ யாருக்கோ சில பேருக்கு இக்கட்டான சூழ்நிலை, பெருமாள் வயசாயிட்டு இருக்கோம் கோவிலுக்கு போய் சேவிக்க முடியாது இல்லையா. அவள்லாம் ரொம்ப உயர்ந்தவர்களா இருப்பாள், மாசத்துல அஞ்சு நாள் சேவிக்கிட்டுவேன், அதனால்தான் பஞ்சபருவம் புறப்பாடுகள்லாம் வச்சா பெரியவான் இல்லையா. இப்படி மாசத்துல அஞ்சு நாள் பெருமாள் புறப்பாடு அப்படின்றதெல்லாம் வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வயதானவர்கள் கோவிலுக்கு வந்து சேவிக்கிறது கூட்டத்தில் நின்று சேவிக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம பெருமாள் அவளை தேடி போறோம், நம்மளை தேடி வரல பெருமாள் இல்லையா, நமக்காக வரல, அந்த பரம பாகவதோத்தமாளுக்காக வரா பெருமாள் வீதியில வரா, அவளுக்கு தேவை சாதிக்கலாம். நாம அவன் இருப்பிடத்துக்கு வந்து சேவிக்கணும்ன்றதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெருமாள். அந்த மாதிரி கௌசல்யா சுப்ரஜாராமா இவர் என்ன பண்றார், அக்ரூரர் நேரடியா போறார், பலராமனை கிருஷ்ணனை அழைச்சிட்டு வர்றார், யமுனா நதிக்கரையில பார்க்கிறார், ராத்திரி ஆயிடுச்சான். ராத்திரி ஆகும்போது பார்த்தால் கிருஷ்ணன் நடந்து வரா. நடந்து வரும்பொழுது அவன் யமுனால வரா, ஜலத்துல வந்துட்டு இருக்கான். ஜலத்துல வந்துட்டு இருக்கும்போது அவன் கால் ஜலத்துல படுறதுக்கு முன்னாடி பலராமன் என்ன பண்ணதா, கடகடகடன் தன்னோட உருவத்தை மாத்திட்டு தன்னுடைய பணாமணிகள் எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு கிருஷ்ணனுக்கு அப்படியே படுக்கை ஆயிட்டான். கிருஷ்ணன் அதுல உட்கார்ந்துட்டார். அக்ரூரர் பின்னாடி திரும்பி பார்க்கிறார். பார்த்தால் ஆதிசேஷன்ல பெருமாள் போட்ல வரா மாதிரி வந்துட்டு இருக்கான். போட்ல வரா மாதிரி வந்துட்டு இருக்கான் பெருமாள். அக்ரூரர் ஆச்சரியமான அந்த தேவையை தெரிவிக்கிறார். அந்த மாதிரி கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படிப்பட்ட தேவையை தெரிவிச்சார். அதே மாதிரி இது மட்டும் இல்ல, கௌசல்யா சுப்ரஜா ராமானா இன்னொன்னு ஒண்ணு அழகா சொல்றார். அங்க போய் இருக்கும்பொழுது ராம தசரதன் ராமன் அனுப்ப மாட்டேன்னா தலையை விரிச்சு போட்டு இல்ல இல்லையா, ராமன் அழகா குடுமி போட்டு முடிஞ்சுட்டு நகையெல்லாம் போட்டு நகையெல்லாம் சாத்திரி கொண்டு தயாரா இருக்கார் இல்லையா. இந்த தயார்படுத்தி வச்சவன் யாரு அவன, காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டமே தாத்து மருகதி. அதற்கான அந்த மூத்த பையனை எனக்கு குடுன்னு சொன்னாரு. அந்த மூத்த பையன் காமிச்சுதான் சொல்றாரு. அப்படி காமிக்கிறதுக்கு அவன் பட்டு பீதாம்பரத்தோட தயாரா இருக்கான், கிளம்பி ரெடியா இருக்கான். அப்படி கிளம்பி ரெடியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோசலை தான் காரணம். எப்படியும் முனிவர் வருவார், அவர் கண்டிப்பா முனிவர் வந்திருக்கார், அவர் ராமனை கேட்பார் என்பதை நன்றாக அறிந்து கோசலை அவனை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால கௌசல்யா சுப்ரஜாராமா, அதனால கௌசல்யா சுப்ரஜாராமா அப்படின்னு பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. பூர்வா சந்தியா அதாவது சந்தியா அப்படின்னா கேப் நட்டம், சந்தியம் அப்படின்னா இடைவெளி நட்டம். சம்ஸ்கிருதத்துல சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்றமே இடைவெளியை நமஸ்கரிக்கணும்னு சொல்றது. சந்தியாயாக வந்தனம், சந்தியானா ஒரு பொண்ணோட பேர்லாம் இல்ல, சந்தியாயாக வந்தனம்னா அதெல்லாம் இல்ல. சந்தியா அப்படின்னா இடைவெளி, சந்தி காலம் அப்படின்னு இடைவெளி நட்டம். இடைவெளி அதாவது பின்மால வேலைக்கும் சூரியோதயத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய காலம், நடு மத்தியானத்திற்கும் பிராத்த காலத்துக்கும் இருக்கக்கூடிய காலம், சாயங்காலத்துக்கும் நடு மத்தியானத்துக்கும் இடைப்பட்ட காலம் இல்லையா, மூன்று காலம் இருக்கா இல்லையா. அழகா காணாமல் போனாமல் கண்டுவிடு அப்படின்னு தமிழ்ல கூட ரொம்ப அழகா சொன்னா சந்தியாவந்தனம் பண்றது. அவ பூர்வா சந்தியா முதல் சந்தியம் இல்லையா, முதல் காலம் ஆயிடுச்சு, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கே, நல்லா பாருங்க. சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய காலம் 5:50 இல்லையா, அவன் ஏழு பொழுதோ 3:30 எங்கேயாவது சம்பந்தப்பட்டு இருக்கா பாத்துக்கோ, எங்கேயாவது பாவா அந்த குழந்தை. 5:50 சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியிருக்க, எழுப்புறது எப்போ, 3:30 எழுப்புற. ஒரு பிரம்மச்சாரி அதிகபட்சம் எவ்வளவு நேரம் குளிச்சுட்டு போறாரு யோசிச்சு பாருங்க. கிரகஸ்தனா இருந்தாலும் தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரம்மச்சாரி எவ்வளவு நேரம் குளிச்சுட்டு போறாரு அதிகபட்சம். ஆனாலும் சாஸ்திரம் என்ன சொல்றது, யாராக இருந்தாலும் அப்பொழுது எழுந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நேரடியா சந்தியாவனம் போறது இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய காலம் இருக்கு. பூர்வா சந்தியா பிரவர்த்தது உத்திஷ்ட நரசார்த்தூலா, நரசார்த்தூலா இல்ல உத்திஷ்ட எழுந்து நரசார்த்தூலா. அவங்க கேட்கிறான் நான் ஏன் எழுந்துவிடுவேன், நான் எழுந்த வேண்டிய அவசியம் இல்லையே, நான் வைகுண்டாதிபதி, நான் வந்து சந்தியாவந்தனம் பண்ணணும்ற அவசியம் இல்லையே, வைகுண்டாதிபதியா இருக்கக்கூடிய நானு சந்தியாவந்தனம் பண்றதுக்கான தேவை இல்லை. நான் ஸ்ரீமன் நாராயணன், ஏகாதசி உபவாசம், கோவில்ல ஏகாதசி அன்னைக்கு உபமா போடுறது அப்படின்னு இன்னைக்கு சில கோவில்கள் ஏற்பட்டுருச்சு. பிராச்சீன கோவில்கள்லாம் இந்த உப்புமா போடுறது அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு சாரம் சாப்பிடக்கூடாது, சாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் பிராச்சீன கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா சாரம் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா புளியோதரம்னா இருக்கும், நீங்க வேணும்னா நீங்க சாப்பிடாம இருக்கும். பெருமாளும் பெருமாளுக்கு கண்டிப்பாக பின்ன அரிசி பண்றது இல்லை. இன்னைக்கு அப்படி இல்ல, இன்னைக்கு காலகட்டம் மாறி போச்சு. அதனால பிரசாதங்கள் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் அதுக்கும் பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டா. இந்த நெய்வேத்தியம்ன்றது வேற அப்படின்னு எங்கிட்ட ஒருத்தர் கேட்டா, நன்னா புரிஞ்சுக்கணும், சூக்மமான விஷயம் அது. வந்து உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் ஒருவேளை சாப்பிட்டாருனா நாம இவ்வளவு தணிக்கை பண்ணுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் இல்லையா. சீரியல் செட் அப்படின்னு சொன்னாங்க, அது வந்து ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு, இன்னைக்கு சீதா கல்யாணம் அப்படின்றபடினால இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பெரியோர்கள் எல்லாருமே கல்யாணம்ன்றதால கல்யாண சீர் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அந்த சீர்லாம் கொண்டு வந்து இப்போ 8 மணி வாக்குல இங்க ஸ்டேஜில் வைப்பா. அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் சீதா கல்யாண உபன்யாசம் இருக்கும். அந்த சீதா கல்யாண உபன்யாசம் பூர்த்தி பண்ணிட்டு நீங்க வந்து எல்லோரும் அது வரைக்கும் இருந்து வெத்தல பாக்கு வாங்கி கொண்டு செல்ல வேண்டுமாய் எல்லாரையும் கேட்டுக்கிறோம். இப்போ எங்க விட்டோம், கௌசல்யா சுப்ரஜாரம் இல்லையா, சரி இப்போ கௌசல்யா எங்க விட்டோம் தெரியல, அதனால நான் வந்து எனக்கு மறந்து போச்சு, வேற ஏதோ சீர்வர் தெரியாம இருந்துச்சு, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்டேன், மைண்டுக்குள்ள கல்யாணம் தான் என்ன ஆரம்பிக்கிறது. சரி இப்ப கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வாசா உத்திஷ்ட நரசார் சூழல், நரசார் சூழல், நீ வந்து தெய்வமா இருந்தாலும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா நீ மனிதனாக வந்து அவதரித்து விட்டாய், மனிதனாக வந்து அவதரித்து விட்ட காரணத்தினால நீ பண்ணியே ஆகணும், மனிதன் இந்தந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்தந்த கர்மாக்களை நீ செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற. அதனால உத்திஷ்ட நரசார் சூழா கர்த்தவியம், கர்த்தவியம் அப்படின்னால் இதை செய்தே ஆக வேண்டும், தெய்வம் ஆன்மீகம், ஆன்மீகம்னா தினம் தினம் செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்ய வேண்டும், நீ செய்தால்தான் ஆதர்ச புருஷனா இருக்கக்கூடிய நீ, ஆதர்ச புருஷனா ரோல் மாடல், ரோல் எல்லோருக்கும் ரோல் மாடலா இருக்கக்கூடிய நீ இதை பண்ணாதான் லோகத்தில் இருக்கக்கூடிய மற்றவாள் இந்த காரியத்தை பண்ணுவா, இல்லைன்னா யாருமே பண்ண மாட்டாளோ, நீ பண்ணாதானே பண்ணுவா மற்றவாள் காரியத்தை, நீயே இந்த காரியத்தை பண்ணலன்னா மத்தவ யார் பண்ணுவா. நேற்றுக்கு சொன்ன தர்மஜன் எப்பேற்பட்ட தர்மஜன் முதல் நாள் கேட்டாள் வால்மீகி கேக்குற தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச அப்படின்னு, தர்மஜன் யாரு, யார் தர்மஜன், ராமன் தர்மஜன், நாமளும் தர்மஜன் தான், அவனும் தர்மஜன் தான், ராமனும் தர்மஜன் தான், நாமளும் தர்மஜன் தான், ஏதோ ஒரு தர்மத்தை தர்மஜன்னா தர்மத்தை தெரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம், நாமளும் தர்மஜன் தான், ஏதோ ஒரு தர்மத்தை தெரிஞ்சுட்டு சாப்பிடறது எப்படி அப்படின்ற ஒரு தர்மம் நன்னாவே தெரியும் இல்லையா, எப்படி சாப்பிடணும் அப்படின்றது நன்னாவே தெரியும், அதனால நானும் ஒரு தர்மஜன் தான், ராமனும் தர்மஜன் தான், ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ரொம்ப அழகா சொன்னார் உரையாசிரியர்கள், தர்மம் ஜானாதீதி தர்மஜ்யா, தர்மத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தர்மஜன், தர்மேன யகா ஞாயத்தை சக தர்மஜ்யா, தர்மம் தர்ம தர்மத்தால் யார் அறியப்பட்டாரோ இல்லையா, நான் தர்மத்தை தெரிஞ்சிருக்கேன், தர்மம் அவனை தெரிஞ்சிருக்கு இல்லையா, நான் தர்மத்தை தெரிஞ்சிருக்கேன், தர்மம் அவனை தெரிஞ்சு வச்சிருக்குது, நேரம் வந்து வாசல்ல நிக்கிறது, நான் முதல் நாள் சொன்னேன் நான் தான் சந்தியாவன தர்மம், என்னை நீங்கள் அனுஷ்டித்தால் மற்றவர்கள் அனுஷ்டிப்பார்கள், நீங்க எப்படா என்னை அனுஷ்டிப்பீர்கள் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தியாவன தர்மம் கை கட்டி நிக்கிறது காத்த 3:30 மணிக்கு தான், நான் தான் குளிக்கிற தர்மம் அப்படின்னு ஸ்நான தர்மம் அப்படின்னு வந்து ஸ்நான தர்மம் வந்து நிக்கிறது, நீங்க என்னை எடுத்து உபயோகப்படுத்தி நீங்க குளிச்சாதான் லோகத்துல இருக்குவா எல்லாரும் குளிப்பா, அதனால என்னை கொஞ்சம் கடைபிடிங்கள் அப்படின்னு ஒரு ஒரு தர்மமா காத்தணும், அதனால பூர்வா சந்தியா பிரவர்த்தது உத்திஷ்டம் நடத்தார் மூலம் கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம், ஆனா தெய்வம் ஆன்மீகம் கர்த்தவியம் அப்படின்னு பெருமாள் எப்படி படுத்துட்டு இருக்கலாம். சயன திருக்கோளம்னு ஒரு ஆச்சரியமான திருக்கோள், நல்லா பாருங்க, நின்ன திருக்கோளத்துல ஈடுபாடு வராது, இருந்த திருக்கோளத்துல ஈடுபாடு வராது, நின்ன திருக்கோளமா இருக்கட்டும் கிடந்த திருக்கோளமா இருக்கட்டும், ஆனாலும் சயன திருக்கோளத்துல அவ்வளவு ஒரு ஈடுபாடு, அதுவும் ரங்கநாதன் சயனிச்சிருக்கான எப்பேற்பட்ட சயனம், குட திசை முடியை வைத்து இல்லையா, எவ்வளவு அழகா, அதுவும் பெருமாள் சயனிச்சுட்டு இருக்க அந்த சயன திருக்கோளம் இருக்கு ரங்கநாதன் தெரிவிக்கும் போது எல்லாம் பாருங்க, 5 ரங்கன் நமக்கெல்லாம் தெரியும், ஸ்ரீரங்கப்பட்டினத்துல ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் பரியந்தம் பாத்தீங்கன்னா 5 ரங்கன் ரொம்ப அழகா, அன்பில் அப்ப கொடுத்தான் பரியந்தம் அவ்வளவு அழகா இருக்கான் இல்லையா, அந்த ரங்கன் நம்ம 5 ரங்கத்தையும் பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்கும், பெருமாள் சயன காவிரி கரையில படுத்துட்டு இருக்கான், ஸ்ரீரங்கப்பட்டினம் மயிலாடுதுறை திரு இந்தலூர் பெருமாள் அதுக்கப்புறம் ரங்கநாதன் அன்பில் அதுக்கப்புறம் அப்ப கொடுத்தான் இந்த 5 பெருமாள் சயனத்தில் கொடுத்திருக்காரு, அவ்வளவு அழகு, இந்த காவேரி ஆற்றுல படுத்துட்டு இருக்க பெருமாள்களாமே ஒரு ஏற்றம் அறிவு, அப்படி குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி ஆழ்வார், அப்படி ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு அவயவத்தை வைத்துக் கொண்டு மிக அழகாக சயனித்துக் கொண்டிருக்கின்றான் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படும். அதே மாதிரி இன்னொரு ஒரு சயன திருக்கோணம் இருக்கு இல்லையா, கிடந்தவாறு எழுந்து நின்று பேசுவாழி கேசனேன்னு கும்பகோணத்துல இல்லையா 6வது அமுதல் சாருங்கவாணி தெரிவிச்சிருந்தா எல்லாரும், தாராளமுதன் பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார், கோவிலே ரொம்ப அழகா இருக்கும், சரங்கபாணி பெருமாள் அதுல ரொம்ப அழகா இருக்கும். அந்த சயனத்துக்கு பேரு உத்தான சயனம் அப்படின்னு பேரு. உத்தான சயனம்னா திருமொழித்தாழ்வார் கட்டளை ஏறார், 16 வருஷம் நடந்தே வந்தியே நடந்த காலத்தில் நந்தவோ அப்படின்னு கேட்கிறார், உன் காலெல்லாம் வலிக்கிறதா அதனால படுத்துட்டியே, நான் உன்னை எங்கேருந்து ஓடி வந்து காஞ்சிபுரத்திலேருந்து வந்து கும்பகோணத்துல உன்னை வந்து சேவிக்கலான்னு பார்த்தா பாப்பி நீ படுத்துட்டு இருக்கியேன்ற, நீ படுத்துட்டு இருக்கியே கிடந்தவாறு எழுந்து நின்று பேசுவாரு கேட்கிற, கிடந்தவாறு எழுந்து நின்றா இதான் உத்தான சயனம். அங்க பாத்தீங்கன்னா இப்படி படுத்துருப்பார், கொஞ்சம் எழுந்த மாதிரி இருப்பார், நம்மளை பார்க்கிற மாதிரி இருப்பார், அதுதான் உத்தான சயனம். இங்க பக்கத்திலே ஒருத்தர் சயனிச்சுட்டு இருக்கார், அதாவது நிலத்தில் சயனிச்சுட்டு இருக்கார், கடல் மலை சயனத்து எம்பெருமான்னு மகாபலிபுரத்துல ஒரு பெருமாள் ரொம்ப அழகா சயனிச்சுட்டு இருக்கார், வெறும் தரையில சயனிச்சுட்டு இருக்கார், நிலத்தில் சயனித்துக் கொண்டிருக்கிறார். எப்பவுமே சயன திருக்கோலத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அழகானது இருக்கும். இங்கேருந்து எழுப்புறார், எழுப்பிட்டு போறார் நேர தாடகாவனத்துக்கு போறார். தாடகாவனம்னு ஒரு வனம், ரொம்ப அழகான வனம், பார்க்கறதுக்கே பயங்கரமான காடு, கோரமான விலங்குகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுவும் ரொம்ப மோசமான இடம், பார்க்கறதுக்கு பச்சை பசையில் இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த இடத்த பார்த்தா. பெருமாள் கேட்கலாம், உக்கிரமான மிருகங்கள், கொடூரமான பட்சிகள், இதெல்லாம் மிக கொடூரமான ஜந்துக்கள்லாம் இருக்கு, அழுக ஓலம் கேட்டுட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். பெருமாள் கேட்கலாம், என்ன தேசம் இது இவ்வளவு மோசமா இருக்குன்னு கேட்கலாம் பெருமாள். அதுக்கு விஸ்வாமித்திரர் சொன்னார், மலகம் அதே மாதிரி கரூஷம் அப்படின்னு ரெண்டு தேசம் இருக்கு, இந்த ரெண்டு தேசமும் பாழா போயிடுது. ஏன் பாழா போயிடுது அப்படின்னா சபிச்சுட்டா, இங்க ஒருத்தர் இருந்தான் இல்லையா தாட்டகா சுந்தன் அப்படின்னு அவனுக்கு பேரு, அவன் வந்து ஒரு யக்ஷினி யக்ஷன், அவன் அது என்ன வித்தியாசம்னு தெரியல, யக்ஷனுக்கும் ராட்சசனுக்கும் எல்லாம் இவா இவா ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொன்னான்னு எல்லாம் இவெல்லாம் வந்து தேவலோகத்தை சேர்ந்தவர்கள் சாபத்தினால இங்க வந்துட்டான். தாட்டகை அப்படின்னு அவனுடைய மனைவிக்கு பேரு, சுந்தன் அப்படின்னு அவன் கணவன். அவன் என்ன பண்றான், ரொம்ப குதிர்ச்சி கோணட்ட புத்தி தான் ஜாஸ்தியா இருக்கு, நேரடியா போய் என்ன பண்றான், அகஸ்தியர்கிட்டயே தண்டைக்கு போறான். அகஸ்தியர்கிட்ட தண்டைக்கு போனா சும்மா இருப்பாரா இல்லையா, நேரடியா அகஸ்தியர்கிட்டயே தண்டைக்கு போயிட்டான். அகஸ்தியர்கிட்டயே தண்டைக்கு போன உடனே அகஸ்தியர் கொண்டுட்டார், அதாவது சபிச்சுட்டார், அவன் போயே செஞ்சுட்டான், அகஸ்தியரோட ஒரு மல்லு கட்ட முடியல, அவன் போயே செஞ்சுட்டான். அகஸ்தியர் உடனே என்ன பண்றான், அகஸ்தியர் மேல ஒரு போர் கொடுத்து கொண்டு இவர்கள் எல்லோரும் செல்லுகிறார்கள், யாரு தாடக சுபாகு மாரீசன் அப்படின்னு இவாள்லாம் போறாங்க. இவாள்லாம் போன இவாளை ஸ்திரீவதம் பண்ண முடியாது இல்லையா, குழந்தைகள் அது ரெண்டும், இவ ஸ்திரீ இவாள என்ன பண்றது சபிச்சுட்டார், இவாள்லாம் ராட்சசால போயிட்டான். நேரம் இங்க வந்தா இந்த கோரமான காட்டுல இருந்து கொண்டு போற வரவா எல்லாத்தையும் நரமாமிசத்தை தாட்டு கொண்டு போற வரவா எல்லாத்தையும் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த தாடக இந்த சுபாபு மாரீசன் இவா எல்லோரும். சரி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இப்ப என்ன, இவர் வந்து யாகத்தை ரட்சிப்பதற்காக கூட்டு வந்தார், யாகத்தை காப்பாற்றணும்னு கூட்டு வந்தார். ஆனா இவர் சொல்ற வார்த்தை என்ன, ஏனாம் ராகவ துருவிருத்தம், இந்த துருவிருத்து கஷ்டமான கெட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணை நீ வந்து கொண்டே தீரணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் இந்த இவரிடத்துல வந்து சொல்றார். யாரிடத்துல, ராமனிடத்துல வந்து சொல்றார் விஸ்வாமித்திரர். ராமனுக்கு ரொம்ப கஷ்டம், நம்ம என்ன பாவம் பண்ணோம், இவர் சும்மாவே இருக்க மாட்டேன்றாரு இல்லையா, எதுக்காக இவர் நம்மளை கூட்டிட்டு வந்தார், யாகத்தை சம்ரட்சணம் பண்ணோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார், கடைசியில ஸ்திரீவதம் பண்ண சொல்றாரு, பெண்களை வதிப்பது அதாவது வதம் செய்வது என்பது க்ஷத்திரியனுடைய தர்மமா, பெண்களை முதல் முதல் இவர் போர் புரிய போறார், முதல் முதல் போர் புரியும் பொழுது இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ண சொல்றது, கன்னி போர்ல வந்து ஒரு பெண்ணை வதைப்பது என்பது சிறந்ததா இருக்குமா, அதுவும் தசரத குலத்தினுடைய சக்கரவர்த்தி, தசரத குலத்து சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவனுக்கு எதிர்கால சக்கரவர்த்தியாக போறவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவையா அப்படின்னு சொன்னார். அதுவும் ஆழ்வாரே வெய்யறா இல்லையா, நேரடியா ஆழ்வார் வெய்யறார், இதை சொல்லியே வெய்யறார். தன்னிகர் ஒன்றில்லா தாடகையை கலியன் சொல்றார், திருமங்கை ஆழ்வார் சொல்றார், வெய்யும் பொழுது பெருமாளை வெய்யறார், ஒரு மாமுனி வேள்விக்காக தண்ணிகள் இல்லாத ஒரு தாதகை ஒரு பெண்ணை கொன்னவன் தானே நீ அப்படின்னு திருமங்கையாழ்வார் வெய்யணும். அப்படி வெய்வாரா அழுவார் போய் வெய்வாரா பெருமாளை போயிட்டு அப்படின்னா ஏன் வெய்யறாருன்னா அந்த பாத்திரம் வந்து நாயிகா பாவத்தின் பாத்திரம். அதாவது நாயிகா பாவம்னா தன்னை பெண் போல பாவித்துக் கொண்டு எழுதின பாத்திரங்கள் எல்லாம் பெண் போல பாவித்துக் கொண்டுனா இவர் கூப்பிடுற கூப்பிடுற வரவே மாட்டேன்றா. இந்த பெண் வந்து அவன் மேல ஆசையோட இருக்கான் இல்லையா. ஆசையோட இருக்கும் பொழுது அதாவது இந்த திருநறையூர் நம்ம நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் பெருமாளை பத்தி எழுதுற பாத்திரம் வரவே மாட்டேன்ற. இவ்வளவு கோபமா வருது இந்த பொண்ணுக்கு. நீ எவ்வளவு மட்டமானவன் தெரியுமா, ஒரு பொண்ணையே கொன்னவன் தான் நீ, அப்படிப்பட்டவனு உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு வெயிலா போல எழுதுறார். நான் ஆழ்வார் இதெல்லாம் இவர் மனசுக்குள்ள யோசிக்கிறான்னு நினைச்சுட்டு விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், நகி ஸ்ரீவதே கிருதே. ஸ்ரீவதம் பண்றவன் தப்பா நினைக்காத. ஒரு புலி வந்து ஒரு பெண் புலி நாட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் கோபிராமணன் எல்லாத்தையும் பசுவா இருக்கட்டும் மனிதர்களா இருக்கட்டும் எல்லாரையும் வந்து அது வந்து அடிச்சு சாப்பிடுறது அப்படின்னா அந்த நாட்டு ராஜா அந்த பெண் புலியை கொல்லாம இருப்பானா? பிரஜானாந்த ஹிதேனதா, பிரஜைகளுக்கு ஹிதத்தை கொடுப்பதற்காக கண்டிப்பாக ஹிதம்னா சந்தோஷம், பிரஜைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பெண் புலிய ராஜா கொண்டுதானே தீருவான், கொல்லாம அப்படியே விட்டுருவானா? அது பெண் புலி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஓடிப்போ அப்படின்னு பின்னாடி போய் துரத்தி தான் இருப்பான். கண்டிப்பா கொல்லுவானா இல்லையா? அந்த மாதிரி கொள்வது என்பது நம்முடைய கடமையா இல்லையா? நீ ஒரு ராஜாவா இல்லையா? அப்ப நீ கொல்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கு ராமன் பதில் சொல்றார், நீங்க இவ்வளவுலாம் எனக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றார், பித்ருவச்சன நிர்தேசாத் பித்ருவச்சன கௌரவாத், பித்ருவச்சன நிர்தேசாத் பித்ருவச்சன கௌரவாத், வச்சனம் கௌஷிகத்திய இது கர்த்தவியம் அபிசங்கையா. என் அப்பா சொல்லி அமைச்சார், பித்ருவச்சன நிர்தேசாத் கௌஷிகன் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்றாரோ அந்த வார்த்தையெல்லாம் அப்பா கட்டளையிட்டா போல நினைச்சுக்கோ. பித்ருவச்சன நிர்தேசாத் பித்ருவச்சன கௌரவாத்து, நான் உங்ககிட்ட இந்த உன் பையன் கிட்ட நாளை கொண்டு வந்து விடும்பொழுது விஸ்வாமித்திரர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, உன் பையன் வந்து கூட்டுன்னு போனேன், உன் பையன் எத்த சொன்னாலும் கண்ணை கசக்கிண்டு நிக்கிறான், எதுக்கு உன் பையனை அழிச்சுன்னு போனானே தெரியல, ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு பையனை போய் என் கூட அனுப்பிட்டானே அப்படின்னு என்கிட்ட வந்து விஸ்வாமித்திரர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பித்ருவச்சன கௌரவாத்து, அப்பாவுடைய வார்த்தைக்கு நீ கௌரவம் தருவது போல நடந்துக்கணும். கர்த்தவியம் அதாவது வசனம் கௌஷிகத்திய, கௌஷிகனால் சொல்லப்படக்கூடிய எல்லா வார்த்தையும் என்னால் சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்பதாக நீ புரிந்துகொள். கர்த்தவியம் அபிசங்கையா, செய்தே ஆக வேண்டும். அபிசங்கையா அப்படின்னா எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் உன்னால் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு எங்க அப்பா எப்போ சொல்லிட்டா சொன்ன. எங்க அப்பா எப்போ சொல்லிட்டபடினால எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையவே கிடையாது. நீங்க நின்றுனா நிற்ப, நீங்க உட்காருனா உட்காரு. இந்த பானத்தை இவள் மீது ஏறி அப்படின்னா நான் கண்டிப்பா பானத்தால் அவளை அடிப்பேன், நீங்க கவலையே படாதீங்க. உடனே அந்த தாட்டகை வரா, தாட்டகை கோரமா கத்திண்டே வரா, கோரமா கத்திண்டே வந்து ராமன் முன்னாடி இருக்கிறான். நரமாவிசத்தை சாப்பிடக்கூடியவள் இல்லையா, ரெண்டு குழந்தைகள் ரொம்ப அழகா இருக்கு, புது பசங்க இதுவரைக்கும் அதாவது அவ யோசிக்கிறாளா, இதுவரைக்கும் வராத ஒரு நர வாசனை வருத, மனித வாசனை வருத. எப்பதான் இந்த பக்கம் ஒருத்தன் போயிட்டு இருப்பான், இந்த கிழவன் ஒன்று போயிட்டு இருக்கோம் விஸ்வாமித்திரன்னு, அதுதான் போயிட்டு இருக்கோம், அது போயிட்டு இருக்கு வாத்துவோம். ஆனா புதிதாக இரண்டு வாசனை வருது, அது யாருன்னு பார்த்தால் ரொம்ப அழகா ரெண்டு குழந்தைங்க வராளே, அப்ப அவளை எப்படி விடுறது அப்படின்னு அந்த நரமாமிசத்தை சாப்பிடுவதற்காக ஓடோடி வர அவன். அவ ஓடோடி வந்த உடனே இவர் எடுத்து பானத்தை எடுத்து ஒரே பானதான் எடுத்து அடிக்கிறார். அவள் மார்புட தைத்து வெளியில வந்துடுது, ஒரு பானத்திலேயே மொத்தம் வெளியில வந்துடுது, அவளுடைய உயிர் பிரிந்தது. கம்பன் வர்ணிக்கிறான் ரொம்ப அழகாக, சொல்லொக்கும் கடிய வேகம் சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற. சொல்லொக்கும் கடிய வேகம் சுடுசரம், வால்மீகி ராமாயணம் அப்புறம்தான், இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது இல்லையா. தமிழ் தமிழ் எவ்வளவு இனிமையான தமிழ் பாருங்க, இதெல்லாம் தெரியாம தமிழ் தமிழ்ன்றவா நல்லா இருக்கும், நிறைய பேசுவோம் இல்லையா, இது தெரிஞ்சு தமிழ் பேசுறா தமிழ் தமிழ் சொல்லி சொல்லிக்க மாட்டான். நல்லா நான் தைரியமாக சொல்ல, எனக்கு பயம் கிடையாது இல்லையா. ஒரு மொழியை நன்றாக அறிந்தவர்கள் மற்றொரு மொழியை தவறாக என்னைக்குமே பேசவே மாட்டார்கள். நிச்சயமா சொல்லாது. ஒரு மொழியை நன்றாக அறியாதவர் யார் இருக்காளோ, சொந்த தாய் பாஷையே யாருக்கு ஒண்ணுமே தெரியாதோ, அவ மட்டும்தான் இன்னொரு மொழியை நன்னா பேச்சுக்கு பேச்சு குறை சொல்லிகிட்டே இருப்பான். எனக்கு சம்ஸ்கிருதம் எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் 100% எனக்கு தமிழ் முக்கியம். நான் தைரியமாக சொல்லுவேன், எனக்கு வாழ்வு சம்ஸ்கிருதத்தினால. நான் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறேன், எனக்கு மாசம் சௌக்கியமா இருக்கேன், எல்லாமே எனக்கு வாழ்க்கை இருந்தாலும் அதை காட்டிலும் ஆழ்வார் சொல்லாத வார்த்தையை மற்றவா என்ன சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே இல்லைங்க வேடத்துல, நான் தைரியமா சொல்றேன், ஒண்ணுமே இல்லை. தெரியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே, ஒண்ணுமே இல்ல. அந்த சம்ஸ்கிருத வேதத்துல துளி கூட கிடையாது. ஆழ்வார் 4000 பாசுரங்கள்ல எவ்வளவு அழகான வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. கம்பன் சொல்லாத்து என்ன வால்மீகிராமாயணத்துல இருக்கு, தைரியமா சொல்ல முடியும். அவ்வளவு அழகா கம்பன் ஒரு ஒரு வார்த்தையும் தனித்தனித்தனியாக காண்பித்திருக்கிறார். சொல்லுக்கும் கடிய வேகம் சுடுசரம், சொல்லுக்கும் கடிய வேகம். நான் பேசினா உங்க காதுக்கு எவ்வளவு வேகத்துல வரணும், அந்த மாதிரி ராமனுடைய பாணம் சொல்லுக்கும் கடிய வேகம், வேகமா போய் தாட்டகி அடிச்சு. சொல்லுக்கும் கடிய வேகம் சுடுசரம், அவ்வளவு வேகமா போகணும். அல்லுக்கும் கடிய நேரத்தால், அல்லுக்கும்னா இருட்டுன்னு அர்த்தம். இருட்டுன்றது ஒரு தத்துவம், அந்த இருட்டுன்ற தத்துவம் ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கலாம், ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோம். மொத்த இருட்டுன்ற தத்துவம் சேர்ந்து ஒரு ரூபத்தில் இருந்ததுன்னா அதுதான் தாட்டகி. அப்படிப்பட்ட தாட்டகியா இருக்கக்கூடிய அல்லுக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வயிறக்குன்ற ராமனுடைய பானத்தை பத்தி சொல்லும் பொழுது, ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல்ல ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்ன்றமோ இல்லையோ, அப்படி ஒரு வில் அப்படின்றது எதுல தெரிஞ்சது அப்படின்னால் இந்த தாட்டகையினுடைய வரத்துல தெரியறது முதல் முதல்ல. அதனாலதான் கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்படின்னு கம்பன். அவனுக்கு அர்ஜுனனுக்கும் ராமனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அர்ஜுனனுடைய அம்புராசுனியில பல அம்புகள் இருக்கும், விஜயம் இல்லையா, பல அம்புகள் இருக்கும். ராமனுடைய அம்புராசுனியில ஒரே அம்பு தான் இருக்கும், திருப்பி திருப்பி அதுவே தான் போயிட்டு போயிட்டு வரும், ஒரு வில்லு தான் இருக்கும் போயிட்டு போயிட்டு வரும். அந்த மாதிரி கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது. அப்போ அந்த கல்லு போல இருக்கக்கூடிய தாட்டகையினுடைய நெஞ்சில தங்காமல் வெளியில வந்துடுத்து, அப்புறம் கழன்று. அதுவே எப்படி வந்து கம்பன் பாருங்க, ரொம்ப சாமர்த்தியமானவர். இந்த நாள் இந்த நாள்ல இருக்கக்கூடிய ஜனங்களை வச்சிருந்து அன்னைக்கே ஒரு பாசுரம் எழுதிட்டார். அதுவும் கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள், கல்லா புல்லருக்கு, அதாவது வாசிக்கவே வாசிக்காதவா படிப்பறிவு இல்லாத ஜனங்களிடத்துல நல்லோர்கள் என்ன விஷயத்தை எடுத்து சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் என்ன புரியாதோ, அதே மாதிரி சொன்ன பொருள் என போயிட்டோ அப்படின்னு எப்படி போயிடுமோ அந்த மாதிரி இந்த அம்பானது வெளியில போயிடுச்சு அப்படின்னு. தாடகாவதம் முடிஞ்சு போச்சு. தாடகாவதம் முடிஞ்ச உடனே விஸ்வாமித்திரர் நிறைய அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் பரிசாக அளிக்கிறார். அஸ்திரங்கள் நல்லாத்தையும் பரிசாக அளிக்கிறார். நன்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், அஸ்திரத்தை கொடுக்கணும்னா முன்னாடியே கொடுத்துருக்கலாமா இல்லையா, பலா அதிபலா அப்படின்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணும் பொழுது இவர் அஸ்திரத்தையும் கொடுத்துருக்கலாம். இப்ப வந்து தாடகவத ஆன உடனே கொடுக்குறாருன்னா என்ன தோணும், காரி ஆன உடனே கொடுக்குறாருன்னு தோணும். ஆனா பெரியவாசனா அப்படி கிடையாது. இங்க ஏன் கொடுக்குறா அப்படின்னா, முன்பே விஸ்வாமித்திரர் அஸ்திரங்களை அளித்திருந்தால் விஸ்வாமித்திரர் அளித்த அஸ்திரத்தினால்தான் ராமன் தாட்டகையை வதம் செய்தார் அப்படின்ற பேரு ராமனுக்கு வந்துடும். அது வரக்கூடாது. குழந்தையுடைய திறமை முதல்ல வெளிப்படணும். அவன் என்ன சொன்னான், 16 வயசு கூட ஆகல என் குழந்தைக்குன்னா. அப்ப அதை நிரூபிக்கணுமோ இல்லையோ, அதை என்ன சொல்லி அழிச்சுன்னு வந்தார், உன் பையன் குழந்தை கிடையாது, ஸ்ரீவைகுண்டாதிபதி ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிதான் அழிச்சுன்னு வந்தார். அப்ப ஸ்ரீமன் நாராயணன் செய்யக்கூடிய வேலையை ஏதோ செஞ்சான் பாரு அப்படின்னு காட்டும். அதனாலதான் தாடகாவத ஆனவொடனே அஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு தர உடனே போறார். அஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொடுத்தார், அஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறார். விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம் வருது, சித்தாசிரமம். சித்தாசிரமம் வந்தவொடனே யாகத்தை சம்ரட்சணம் பண்றதுக்காக வரா. அத்திய பிரவர்த்தி சட்ராசிரம் அப்படின்னு சொல்றான். இன்று தொடங்கி 6 நாட்கள் இந்த யாகம் நடைபெறப் போகிறது அப்படின்னு விஸ்வாமித்திரருடைய சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய மற்ற முனிவர்கள், அதாவது அவருடைய அசிஸ்டன்ட் தான் வந்து இந்த விஷயங்கள் தான் ராமலட்சுமணர் சொல்றார். விஸ்வாமித்திரர் உங்கள் இடத்திலே பேச மாட்டார், ஏன்னா வந்து அவர் தீட்சையில இருப்பார். தீட்சையில இருக்கிறபடினால யாக தீட்சையில இருக்கிறவ பேச முடியாது. அந்த யாகம் முடிகிற வரைக்கும் மௌனமா இருக்கணும், யாரு கூடயும் பேசக்கூடாது. இந்த சவுத் சைட்ல மலைவேல் நம்பி சன்னதியில போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த வைகுண்ட துவாதசி அன்னைக்கு நம்பாடுவான் சரித்திரம் வேஷம் போடுவான். அந்த நம்பாடுவான் இருக்கானே அவன் அந்த 45 நாள் வந்து வெளியே போகக்கூடாது, கோவிலேயே தான் இருக்கணும். அவனை சகல வேதத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவான். 45 நாள் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடக்கும். ஏன்னா வெளி உலகமே தெரியாம அவனுக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது செய்தி வந்துடுச்சுனா, சப்போஸ் ஏதாவது தீட்டு இதெல்லாம் வந்து அவன் காதல விழுந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். விரதத்துல இருந்து துவாதசி அன்னைக்கு அவன் அந்த நம்பாடுவான் சரித்திரத்தை, வராக புராணத்துல இருக்கக்கூடிய நம்பாடுவான் சரித்திரத்தை பாடி அதுக்கப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாவற்றையும் செய்து அவனை கொண்டு போய் அவனுடைய இருப்பிடத்துல விடும். இது ஐதிஹ்யம். நம்பாடுவான்றது நல்லா பார்த்தது, நம்பாடுவான்றது வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அவன். அவருக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த மலைமேல் நம்பி தன்னதியில இருக்கக்கூடிய எல்லோரும் அவனை கட்டுப்பட்டவாளதான் இருப்பான். அந்த மாதிரி யாக தீட்சையில இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான யார் கூடயும் பேச மாட்டா, எந்த சம்பந்தமும் வச்சுக்க மாட்டான். அப்படி விஸ்வாமித்திரர் யாக தீட்சையில இருக்கார். இதோட நம்ம நிறுத்திப்போம். பரவாயில்ல, விருப்ப வச்சுக்கலாம். விஸ்வாமித்திரர் யாக தீட்சையில இருக்கிறார், அதோட இருக்கு. யாகத்தினுடைய தீட்சையில் இருக்கார் விஸ்வாமித்திரர், அதனால அவர் பேச மாட்டார் அப்படின்னு சொல்றா. நீங்க யாகத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்ற போல விஸ்வாமித்திரவர்கள் சேர்ந்தவர்கள் எல்லோரும் சொன்ன உடனே நம்ம யாகத்தை காப்பாற்றணும். அதுவும் காப்பாற்றும் போது, யாகத்தை காக்கும் போது கம்பன் வர்ணிக்கின்றார், கண்ணினை காக்கின்ற இமையினும் காத்தனர். அதுவும் கண்ணை எப்படி இமை பாதுகாக்கிறதோ அந்த மாதிரி மண்ணினை காத்த மண்ணின் மைந்தர்கள். அதுவும் இந்த மண்ணுடைய மைந்தர்கள் எப்படி தன் கண்ணை இமை பாதுகாக்குமோ அந்த மாதிரி யாகத்தை பாதுகாத்தார்கள் அப்படின்னா. அதுல சுபாகு மாரீச்சன் ரெண்டு பேரும் வந்து எவ்வளவோ தொந்தரவு கொடுக்கணும்னு பார்க்கிறான். அதுல சுபாகுவை கொள்றார். மாரீச்சனை பின்னாடி தேவை இருக்கு இல்லையா, அதனால பின்னாடி தேவை இருக்கிறதுனால மாரீச்சனை விட்டு வைக்கிறார். ஆனா இதுல சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்றான், காமம் குரோதம் சுபாகு குரோதம் மாரீச்சன்றவன் காமத்துக்கு சமம். அதுல காம குரோதங்களுக்கு மத்தியில காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம். கோபத்துக்கும் ஆசைக்கும் நடுவுல கோபத்தை மட்டும்தான் நாம விட்டு ஒழிக்கணும்னு சொல்லப்படணும், ஆசையை வந்து விடணும்னு சொல்லணும். கோபத்தை அப்படியே விட்டுடணும், நம்ம கோபமே வரக்கூடாது. கோபம் வந்தா 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்றா இல்லையா பெரியவாள்லாம். அதனால கோபம்ன்றது கூடவே கூடாது. கோபம் எப்போ வரணும், எப்போ வரணுமோ அப்போ வரணும். ராமனே சொல்றாரு, அதாவது குரோதம்ன்றது அவருக்கு ஒரு குணம். எப்படி பெருமாளுக்கு மற்ற குணங்கள்லாம் இருக்கோ அந்த மாதிரி கோபமும் ஒரு குணமா இருக்கு. நாசையாமி ஜெகச்சர்வம் அப்படின்ற சீதையை அபகரிச்சுட்டு போன உடனே தேவர்கள் மொத்த பேரும் நடுநடுங்கி போயிடுறாரு. நான் இந்த ஜெகத்தையே நாசமாக்கிடுறேன் அப்படின்னு கத்துறாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சாகரம் ஜோஷயிஷ்யாமின்ற கடலையே வட்டு அழித்து விடுகிறேன் அப்படின்னு சமுத்திரராஜன் வராஜனால கோபப்பட்டு சொன்னார். ராமாயணத்திலே ராமன் கோபம் வருது ரெண்டே இடம் தான், அந்த ரெண்டு இடமும் பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி கோபமும் உயர்ந்ததா இருக்கும். அதனால கோபத்தை விட்டொழிக்கணும் அப்படின்றதுனால சுபாகு அழித்தார். காமம் என்பது இருக்கணும், காமம்னா ஆசை. தமிழ்ல நம்ம சொல்றோமே அந்த மாதிரி காமம்ன்ற அர்த்தம் சம்ஸ்கிருதத்தை சொல்ல, காமம்ன்றது சம்ஸ்கிருத வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஆசை அப்படின்ற சாதாரணமான அர்த்தம். ஆசை அப்படின்னா நமக்கு பெருமாள் மேலே ஆசை இருக்கணும் இல்லையா. ஆசை இல்லாத லோகத்துல யாருமே இல்லை. ஒரு எலும்பு கூட ஆசை, எங்க சக்கரம் இருக்கோ அந்த சக்கரையை தேடிட்டு போகும் இல்லையா. எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அந்த மாதிரி பெருமாளிடத்திலே ஆசை என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி இவா யாகத்தை காப்பாத்தினான். கம்பன் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு இதுவும் வந்து ஒரு வசதியான பாத்திரம். சம்ஸ்கிருதத்தை பார்த்தா உபமா காளிதாசத்திய அப்படின்னு சொல்லுவோம். உபமா காளிதாசத்தியன்னா உவமை என்பது காளிதாசனை நிகழ் காளிதாசன் தான், வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா கம்பனுடைய பாடல்கள் தான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உவமையில ரொம்ப அழகா இருக்கும். தமிழ்ல கம்பன் போன்ற உவமையை காண்பிப்பதற்கு மற்றவர்களால இனி வரைக்கும் யாராலையும் முடியல, அந்த மாதிரி காண்பிச்சிருப்பார். அந்த அளவுக்கு சுபாகு மாரீச்சன் இவா ரெண்டு பேரை சுபாகுவ வதம் பண்ணார். மத்தவா எல்லாரையும் வதம் பண்றார், கூட நிறைய ராட்சசால் வரா, அவள் எல்லாரையும் வதம் பண்றார். அவள் எல்லாம் வதம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதே கிடையாது இல்லையா, தனித்தனியா பானம் போடலையா, ஒரே ஒரு வாயவிய அஸ்திரம் அதை ஒண்ணு போட்டு மொத்த பேரையும் காலி பண்ணிட்டார். கூட வந்தவா எல்லாரும் யாராரோ அவ எல்லாரையும் காலி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல இது முடிஞ்சது, இது முடிஞ்ச உடனே மிதிலா நகரத்துக்கு பிரவேசம், யாகம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியா எடுத்து அவபுரத ஸ்நானம் தான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிதிலையிலிருந்து ஒரு மடல் வருது, ஒரு மடல் வந்தோம்னா அந்த மடல பார்த்தா ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரரை அழைத்திருக்கிறார், சுயம்பரம் வச்சிருக்கோம், அந்த சுயம்பரத்திலே கலந்து கொள்ளுமாறு விஸ்வாமித்திரரை கூப்பிடுறார். கூப்பிட்டவொடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், தன்னுடைய பரிவாரங்கள் யாரெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ராமலட்சுமணாலே அங்கே அழைத்து செல்லலாம், அந்த சிவதனுசை பார்க்கணும், சிவதனுசை பார்ப்பதற்காக ராமலட்சுமணாலே அழைத்து செல்லலாம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் கூட இருக்கிறவெல்லாம் சொன்ன உடனே விஸ்வாமித்திரரும் உடனே இதை சொல்ற, விஸ்வாமித்திரரும் இதை சொன்ன உடனே எல்லோரும் மிதிலைக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். மிதிலைக்கு புறப்பட்டு சென்ற உடனே அதுவும் போகும்போது யார் யாரெல்லாம் என்னென்ன எப்படி போக முடியுமோ அப்படி போறாங்க இல்லையா, யார் யாரெல்லாம் போக முடியுமோ எல்லோரும் செல்கிறாங்க. அதுவும் சொல்றான் பசு பட்சி கணாஸ்தேன், பசு பட்சியெல்லாம் போறது விஸ்வாமித்திரர் எந்த அளவுக்கு எல்லோருக்கும் பிரியமானவராக விஸ்வாமித்திரர் இருக்கிறார் அப்படின்றத நாம எங்க பார்க்கலாம்னா இந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். நம்ம கதைகள்ல என்ன காட்டுறா, விஸ்வாமித்திரர் கோபமானவர், திடீர்னு எல்லாரையும் சபிச்சிருவார் அப்படின்னு தானே காட்டா, திருஷந்து சொர்க்கம் அந்த மாதிரிலாம் காண்பிச்சு எதோ சொல்றா ஐயா, அந்த மாதிரி இல்ல. விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சித்தாசிரமத்திலிருந்து விஸ்வாமித்திரர் கிளம்பும் பொழுது காட்டு மிருகங்கள்லாம் கிளம்புறதான், சிங்கம் புலியெல்லாம் கூட கிளம்புறதான், நானும் வரேன் அப்படின்னு, நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு நானும் வருகிறேன்னு காட்டு மிருகங்கள் கிளம்புறது, எல்லா பட்சிகளும் கிளம்புறது, எல்லாமே கிளம்புறது என்றான். அந்த அளவுக்கு விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்றத காட்டும். போறார் இங்கேருந்து கிளம்புறார், கிளம்பி போய் ஒரு நாள் நதிக்கரையில சோனா நதிக்கரையில இருக்கார். இங்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, நமக்கு சமயம் இல்லாததுனால மேல போடணும் அப்படின்னு. ஒரு நாள் சோனா நதிக்கரையில தங்குறார். அந்த சோனா நதிக்கரையில ஒரு விசேஷம் சொல்லப்படுறது, 100 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய விசேஷம், விஸ்வாமித்திரனுடைய சரித்திரம். அதுல அந்த சரித்திரம் வரும்போது காதி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தனுடைய பேரு, அவனுக்கு பிள்ளையாக பிறந்தவர் தான் இந்த கௌசிகன் அப்படின்னு இந்த விஸ்வாமித்திரனுடைய சரித்திரம் சொல்றதுனால தான் வால்மீகி பகவான் சோனா நதிக்கரையினுடைய அந்த சரித்திரத்தையே சொல்றார். அதுக்கப்புறமா ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியதான் கங்கா மகாத்மியமானது சொல்லப்படுறது. இந்த கங்கா மகாத்மியம் ரெடியாயிட்டா கூப்பிடலாம், கூப்பிடணுமா அவளே வருவாளா, வரலாம் சொல்லுமா, எல்லாரும் வரலாம் சொல்லலாம், சீர் கொண்டு வரவெல்லாம் கொண்டு வரலாம், சரியா இருக்கும் சமயம் போருமா. இப்போ கங் ரொம்ப பிரமாதம், கங்கா மகாத்மியம் சொல்லப்படுறது. இந்த இடத்துல ஏன் கங்கையினுடைய மகாத்மியம் ஏன்னு போற, போன உடனே ஒரு நாள் சோனா நதிக்கரையில தங்குறா போல, மறுநாள் கங்கா நதிக்கரையில தங்குறா, தங்கிட்டு கங்கையை கடந்து மிதிலைக்கு செல்லணும். மிதிலைக்கு செல்லும் பொழுது கங்கையில போயிட்டு இருக்கார், கங்கையினுடைய பிரபாவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ராமனுக்கு ஆசையா இருக்கு. இவ்வளவு அகண்ட நதி அவர் பார்த்தது இல்லை, அவர் பார்த்தது சரையும் நதிக்கரை, இவர் இவ்வளவு பெரிய அகண்ட நதி இருக்கே, இந்த நதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து. அப்ப கேட்கிறார் கங்கா மகாத்மத்தை விஸ்வாமித்திரர் சொல்றார். ஏன் சொல்லும் போது எதுக்காக சொல்றார் அப்படின்னா, இந்த சரித்திரத்தை நீ தெரிஞ்சே ஆகணும்ன்றதுக்காக சொல்ற, சோனா நதியினுடைய சரித்திரத்தை சொல்லல, ஆனா கங்கையினுடைய சரித்திரத்தை விஸ்வாமித்திரர் எடுத்து சொல்றார். ஏன்னா கங்கை லோகத்திற்கு வந்ததற்கான காரணமே ராமனுடைய பரம்பரையில வந்த ஒருத்தரால் தான் கங்கை லோகத்துக்கு இன்னைக்கு உலகத்திற்கே வந்திருக்கிறது அப்படின்றதுனால, உன்னுடைய பரம்பரையை சேர்ந்தவனுடைய சாமர்த்தியத்தினால வந்தது பாய்ந்த கங்கை அப்படின்றத காண்பிக்கிறது. கங்கான்றது ரொம்ப வசத்தியான நதி, இருக்கக்கூடிய நதிகளிலே கங்கைக்கு ஏற்றம் ரொம்ப அதிகம். கங்கே கங்கேந்து யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி உச்சதே சர்வ பாப்பைஹி அப்படின்னு சொல்றோம். கங்கா கங்கான்னு யாரெல்லாம் சொல்றாலும் கங்கைக்கு போய் தீர்த்தம் வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளால கங்கைக்கு போக முடியலன்னாலும் தினமும் நாம தீர்த்தம் வரும்பொழுது கங்கா கங்கான்னு சொல்லிட்டு சொன்னோம். கங்கே கங்கேத்து யோ கங்கா கங்கான்னு சொல்லிட்டு நாம தீர்த்தம் பண்ணாலே முச்சத்தே சர்வ பாப்பை நம்முடைய அனைத்து விதமான பாபங்களும் போகும் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மாதிரி கங்கையினுடைய மகாத்மியம் அருவம் ரொம்ப அழகா சொல்றார். ஆதிசங்கரருடைய கங்கா அஷ்டகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் நூல், அந்த நூல்ல பாத்தீங்கன்னா ஆதாவாதி பிதாமகத்திய நியம வியாபார பாத்திரே ஜலம், ஆதாவாதி பிதாமகத்திய நியம வியாபார பாத்திரே ஜலம். இது கங்கைன்றது லோகத்துக்கு எப்படி வந்தது அப்படின்னா, முதல்ல பிரம்மா தன்னுடைய கமண்டூலில் இருக்கக்கூடிய ஜலம் தான் அந்த ஜலம். பிதாமகத்திய பிரம்மாவுடைய கமண்டலூல இருந்து பஸ்டாத் பன்னக சாயினோ பகவதா பாதவர்க்கம் பாவனம், ஆதிசேஷன்ல சயனித்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை அவர் தன்னுடைய கமண்டல பாத்திரத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தீர்த்தமானது லோகத்துல ஓடி வருது கங்கையா. முதல்ல எங்க வருது? பிரம்மாவுடைய கமண்டல பாத்திரத்துல இருக்கு. அதுல இருந்து எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்ஷம் படுறது. திருவடி ஸ்பர்ஷம் பட்டும் பொழுது அதுக்கு என்ன பேரு? விஷ்ணுபதி அப்படின்னு பேரு கங்கை. அதுக்கப்புறமா எங்க வருது? பூய சம்பு ஜடாதரன். அதுக்கப்புறம் அங்கேயிருந்து பகீரதன் பிரயத்தனம் பண்றான். இந்த பகீரதன் யாரு அப்படின்னா, இந்த ராமாயணத்துல சகர சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர், சகர ராஜா. அந்த சகர சக்கரவர்த்திக்கு பிறந்தவர்கள் சாகர புத்திரர் அப்படின்னு 60,000 பேர். அதனாலதான் சாகரம், அந்த சகர சக்கரவர்த்தியால நிர்மாணிக்கப்பட்டதுதான் சாகரம். சாகரம்னா கடல் அர்த்தம், சமுத்திரம் வேற கடல் வேற இல்லையா. அதுக்கு முன்னாடி இவர்களால நிர்மாணிக்கப்பட்டதுதான் சமுத்திரம், அதுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. கடல் வேற சமுத்திரம் வேற. சமுத்திரம்ங்கிறது எப்பயோ இருந்தது, இவர்கள் அதை உள்கொண்டு வந்தார்கள் கடலாக. அந்த அளவுக்கு இவர்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அந்த அளவுக்கு சகரபுத்திரால நிர்மாணிக்கப்பட்டதுதான் சாகரம். அந்த சகரபுத்திரர் 60,000 பேர். அதுல கேசின்னு ஒருத்தி, சுனத்தின்னு ஒருத்தி. அந்த கேசின்றவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை, இந்த சுனத்தின்றவளுக்கு 60,000 பிள்ளை. அந்த சுனல் கேசின்ற இந்த 60,000 பிள்ளையும் என்ன ஆயிட்டா அப்படின்னா, இந்த சகர சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ற. இந்த அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது இந்திரன் என்ன பண்றான்? குதிரையை கொண்டு போயிடுறான். இந்த இந்திரன் இருக்கான, வேற ஏதாவது காரியம் பண்ணா அவன் கண்டிப்பா நமக்கு தரங்கள் ஏற்படுத்துவான். தபஸ் பண்ணா ரொம்ப ஊர்வத்தி இவா எல்லாரையும் அனுப்பி நம்மள தபத்தை கலைச்சிடுவான். அஸ்வமேத யாகம் பண்ணா குதிரையை கூட்டு போயிடுவான். ஒன்னே ஒண்ணு பண்ணா மட்டும்தான் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. துளசி மாலையை வச்சுட்டு ராம ராம ராமன்னு ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தால் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, அது தேவேந்திரனா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ராமநாமத்திற்கு அப்பேற்பட்ட மகிமையானது இருக்கு. அப்ப என்ன பண்றான்? இவன் குதிரையை கொண்டு போய் கபிலருடைய ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டான். இந்த 60,000 புத்திராலும் கபிலருடைய ஆசிரமத்துக்கு போறான். போய் பார்க்கிறா, அங்க பார்த்தா குதிரை இருக்கு. குதிரை ஏன் கூட்டிட்டு வந்தா? கபிலர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், குதிரை எப்படி இங்க வந்திருக்கு? கபிலரை உலுக்கி கேட்டுறாரு. அவர் தபஸ் கலைஞ்சு பார்க்கிறார். அந்த கோபத்தினுடைய அக்னியில 60,000 பேரும் அப்படியே பொசுங்கி போயிடுறான், பத்மமா போயிட்டான். 60,000 பேரும், 60,000 பேரும் கரையேறவே இல்லை. பித்ருக்கள் கரையேறலன்னா நாட்டுல சுபிட்சமே இருக்காரு. அதனாலதான் நம்ம வீட்லயும் பித்ருக்கள் காரியம் ஏதாவது தரங்கள் ஏற்பட்டதுன்னா நம்ம வீட்டுல சுபிக்ஷம் அப்படின்றது வரவே வராது. பெரியோர்களிடத்துல கேட்டு ஏதாவது ஒரு பித்ருக்கள் தடங்கள் இருக்கும், அதனால அந்த பித்ருக்கள் தடங்களை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பித்ருக்கள் காரியம் நடக்கல, அதனால 60,000 பேரும் கரை தேடாமல் அப்படியே பஸ்மமா இருக்கா. இந்த அஸ்தி கிடைக்கிறதுன்னு இருக்கே, அது அப்புறம்தான் ஏற்பட்டுது. இந்த பகீரதன் தான் ஆரம்பிச்சான், முதல் முதல் லோகத்துல அஸ்தி கிடைக்கிறதுன்றதே ஆரம்பிச்சான். சரி, போய் கருட பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறான், எப்படி வந்து என்னுடைய தேசம் சுபிக்ஷமா இருக்கணும். அதாவது பகீரதன் யாருன்னா, இந்த கேசின்னு ஒரு மனைவி சொன்ன, அந்த கேசின்ற மனைவிக்கு பிறந்தவன் அம்சுமான், அசமஞ்சகன், அவனுக்கு பிறந்தவன் அம்சுமான், அவனுக்கு பிறந்தவன் பகீரதன், அவனுக்கு திலீபன், அதுக்கப்புறம் பகீரதன், இப்படி வளர்ந்தா வழி இருக்கு. அந்த பகீரதன் என்ன பண்றான்? கங்கையை போய் பிரார்த்திக்கிறான். 3000 வருஷ காலம் தபஸ் பண்றான். 3000 வருஷ காலம் தபஸ் பண்ண உடனே பிரம்மாவனுடைய கமண்டல தீர்த்தத்திலிருந்து விஷ்ணுபதியா வந்தவள் பூலோகத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிறார். வேகமா வரா, பூலோகத்தை நோக்கி வேகமா வரா. அப்ப யாராவது ஒருத்தர் அதுக்கு வாங்கிக்கணுமோ இல்லையோ? யார் வாங்கிக்கிறது அப்படின்னா, பூய சம்பு ஜட்டாதரன் சம்பு, அதாவது சிவபெருமான் தன்னுடைய தலையில வாங்கிக்கிறார். தலையில வாங்கி கட்டி முடிஞ்சு விட்டார். கங்கை வெளியில காணவே காணும் இல்லையா? அவர் எத்தனை நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலையோ தெரியல, அப்படியே தீக்கு பிடிச்சிருக்கோ தெரியல, ஜலம் வெளியிலேயே வரல, அந்த அளவு உள்ளுக்குள்ளேயே இருக்குது மொத்தமா, வெள்ளம் வரவே இல்லை. அந்த அளவுக்கு இவர் போட்டு முடிஞ்சு வச்சுட்டார். அதுக்கப்புறம் வெள்ளம் வரல, மறுபடியும் பகீரதன் தபஸ் பண்றான். அதனாலதான் சொல்லுவா பெரியவா, பகீரத பிரயத்தனம் பண்றியா அப்படின்னு மறுபடியும் தபஸ் பண்றான். சிவபெருமான பற்றி சிவபெருமான பண்ற கொஞ்சோண்டு வெளியில விடுறார், கொஞ்சம் மாத்திரம் வெளியில விடுறார். வெளியில விட்ட உடனே ஜலம் வருது, அதுவே வேகமா ஓடி வருது. அதுக்கப்புறம் எங்க வருதுன்னா ஹரித்வாருக்கு வருது முதல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கங்கான்ற பேர் இல்லை, அதாவது முதல்ல விஷ்ணுபத்தின்னு பேரு, அதுக்கப்புறம் மந்தாக்கினின்னு பேரு, அதுக்கப்புறம் புவி பாரவதின்னு பேரு, அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் இந்த இன்னைக்கு இருக்க அழகநந்தா. அந்த அழகநந்தான்ற இடத்துலதான் சிவபெருமான் தலையில வாங்கிக்கிறார். அழகம், அழகம்னா கேசம்னு அர்த்தம், அழகம் ஆனந்தயதீதி, அவருடைய கேசத்தை சந்தோஷப்படுத்துறபடினால அதுக்கு அழகநந்தான்னு பேரு. ஆனா நம்ம இன்னைக்கு அதெல்லாம் சர்வசாதாரணமா போயிட்டு வரோம். காளிதாசன் சொல்றான் குமார சம்பவத்துல, அங்கெல்லாம் தேவர்கள் மட்டும்தான் போக முடியுமா, நம்மளாலாம் போக முடியாதான். இன்னைக்கு நாம போயிட்டு இருக்கோம் அங்க அழகநந்தா பத்ரிநாத் கேதார்நாத், நாம இன்னைக்கு சுலபமா போயிட்டு இருக்கோம். எங்க பூமியை அடைகிறான்னா ஹரித்வார்ல தான் அடையிறான். ஹரித்வாரே யதா யாதா, ஹரித்வார்ல போய் கங்கையில தீர்த்தம் ஆடுறதுன்றது தேவானாமப்பி துர்லபம், தேவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு விஷயம். தேவர்களே வராலாம், 33 கோடி தேவர்களும் ஹரித்வாருக்கு வந்து அந்த கங்கையில தீர்த்தம் ஆடுறாலும், அப்படி ஒரு கங்கையினுடைய சரித்திரத்தை உன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவன் தான் இந்த லோகத்திற்கு அழைத்து வந்தான் அப்படின்னு சொல்றார். அந்த ஹரித்வாருக்கு வர அங்க ஜன்னு மகரிஷின்னு ஒருத்தர், அவருடைய ஆசிரமத்துல போய் இவ்வளவு வேகமா போய் ஆசிரமத்தையும் காலி பண்ணிட்டான். உடனே அவர் என்ன பண்றான், ஒரு கையில எடுத்து கங்கை மொத்தத்தையும் முழுங்கிட்டான். அப்போ கங்கையை திரும்பி பார்க்கலாம், கங்கை வரவே இல்லை. மறுபடியும் ஜன்னு மகரிஷி கிட்ட போய் தபஸ் பண்ணிட்டான், சுவாமி என் குடும்பம் மொத்தம் கரை சேரணும், கொஞ்சம் கங்கையை வெளில விடுமாட்டோம். அவர் காது வழியா வெளில விடுறார், அதனால்தான் ஜான்னவின்னு பேர். காது வழியா வர்றது படிக்கிறதான் ஜன்னோ இயம் கன்யா, ஜன்னுடைய மகரிஷியுடைய கன்னியா இருக்கணும், ஜான்னவின்னு பேர். அதுக்கப்புறம் அவன் பூலோகத்து வர பகீரத்தனுடைய எல்லா விதமான ஆசையை நிறைவேறது இருப்பான். இதுக்கப்புறம் கங்கா மகாத்மியத்தை சொல்றார், அங்கேருந்து நேர கிளம்பி மித்திலா நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். மித்திலா நகரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அகல்யனுடைய சாப விமோசனம் முதல் முதல் நடக்கிறது. ராமன் கேட்கிறான், இப்பேற்பட்ட ஒரு ஆசிரமமா இருக்க, இந்த ஆசிரமம் பாழடைஞ்சு இருக்கா போல தோன்றது, ஆனா இது பாழடைஞ்ச ஆசிரமமா இல்லை, ஏதோ பரம பவித்திரியா இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த லோகத்துல இந்த ஆசிரமத்துல இருந்தா போல தெரியுது, இது சாதாரண ஆசிரமம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க ஏதோ ஒரு சரித்திரம் இருக்கு, அந்த சரித்திரத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லு. உடனே அகல்யனுடைய சரித்திரத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. கௌதமனுடைய மனைவி அது, மனைவியுடைய அகல்யன். அப்போ அந்த மனைவி என்ன பண்றா, கௌதமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அங்க ஒரு கதை இருக்கு, இன்னைக்கு வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்படுறது. இந்த கௌதமருக்கு முதல்ல பார்த்த பொண்ணு கிடையாது, கௌதமரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் கிடையாது. அவ அவ்வளவு அழகு, வால்மீகி ராமாயணத்துல அவ்வளவு பிரமாதமா வர்ணிக்கிறான், அவ அவ்வளவு அழகா இருக்கக்கூடியவள். ஏன் அவ வந்து கௌதமரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறேன்னா, கௌதமர் ஒரு வயதானவர் ரிஷி, அவர் எப்படி கல்யாணம் பண்ணி போவோம், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கு. அவ விரும்புறது யாருன்னா, வால்மீகி ராமாயணத்துல எப்படி சொல்லப்படுறது, கம்ப ராமாயணத்துல வேற மாதிரி இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல அவள் தேவேந்திரனை விரும்புறான், ஆனா இவர் என்ன பண்றார், மாட்டை சுத்தி வந்து பசுமாட்டை சுத்தி வந்து இவரை கல்யாணம் பண்ணிட்டான். யார, அந்த கௌதமர் வந்து அகலிய கல்யாணம் பண்ணிட்டான். சில வேலை வந்து பண்ண முடியல, கல்யாணம் பண்ணிட்டான். தேவேந்திரனுக்கு ரொம்ப நாளா ஆசை, எப்படியாவது இந்த அகல்ய அறிஞ்சே தீரணுன்ற ஆசை. தேவராஜ குத்துகல் ஆத்துன்ற வால்மீகி ராமாயணத்துல வந்தது தேவேந்திரன் தான் அவருக்கு தெரியும். பரம பவித்திரதாவும் பதிவிரத்தியா இருக்கக்கூடியவருக்கு வந்தது தேவேந்திரன் தான் தெரியும். தெரிஞ்சு இருக்கும் பொழுதும் அவளுக்கு நன்னாவே தெரிஞ்சு இருக்கும் போது இவன் என்ன பண்றா, தேவராஜ குத்துகல் ஆத்து, தேவராஜனே தன்னுடைய அழகுல மயங்கி வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்றான். இது வால்மீகி ராமாயணம். கம்பராமாயணத்துல அப்படி இல்லை, எந்த விதமான பாத்திரத்தையும் தவறாக காண்பிப்பது அப்படின்றது கம்பராமாயணத்துல கிடையாது. அங்க பாருங்க, அவளுக்கு தெரியலேன்ட்டான், அவளுக்கு தெரியல, அவ என்ன பண்றதுன்றது தெரியாம, என்ன காரியம் பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான், அவளை நாசப்படுத்திட்டான். வெளில வர கம்பராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்றான், வெளியில வரும்போது அங்க கௌதமர் வந்துடுறார். கௌதமர் வரும்பொழுது சொல்றார், தான் இருக்கும் பொழுதே இவளுக்கு இப்பேற்பட்ட, இனிமேல் இவரோட வாழறதுக்கான தகுதி எனக்கு கிடையாது, தான் இருக்கும் பொழுதே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை இவள் அனுபவிக்கும் பொழுது, தான் போய் எங்கேயோ இமயமலையை அடியில போய் உட்கார்ந்துட்டா இவ இன்னும் இந்த லோகத்துல இருந்து கொண்டு எந்தெந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்பாளோ அப்படின்னு நினைத்து கொண்டு வால்மீகி ராமாயணத்துல கல்லா போகணும்னு சொல்லல, அதிர்ஷ்யா தொம் பவிஷ்யதி, நீ யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் போன. கம்பன் சொல்ற கல்லாக போகட்டும் அப்படின்னு சொன்ன, கல்லா போகட்டும் அப்படின்னு சபிச்சான். இது கம்பன் கூட அவரா சொல்லல, காந்த புராணத்துல இருக்கு. காந்த புராணத்துல ராமாயணத்துடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது கல்லா போகட்டும் அப்படின்னு சபிச்சார் அப்படின்னு புராணங்கள் இருக்கு. அதனால கம்பன் அதை எடுத்து என்ன பண்ணார், கல்லா போகட்டும் அப்படின்னு சபிச்சார் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி அகலையினுடைய சாப விமோச்சனம், அது எப்படி சாப விமோச்சனம் பாருங்க, இந்த இடத்துல ஸ்லோகங்கள் அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி ரொம்ப அழகா வர்ணிக்கிறவன், ராமனுடைய சரம தூளி, ராமனுடைய பாதம் படல, எல்லாரும் சொல்றால கட்டை விரல் பட்டுதுன்னு. கட்டை விரல் வால்மீகி ராமாயணம் வாங்கினா சரி, கம்பராமாயணம் வாங்கினா சரி, எந்த ராமாயணம், சரம தூளி, அதாவது காலில இருந்து போன ஒரு தூசு இருக்கு பாருங்க, அந்த தூசு படுறது எவ்வளவு பவித்திரம் பாருங்க, அந்த தூசு படுறது. தூசு பட்டவொடனே அழகான பெண்ணா எழுந்திருக்கிறான். எழுந்து நின்னவொடனே சொல்ற வால்மீகி ராமாயணத்துல, அவர் ராமன் விழுந்து சேவிக்கிறதுக்கு தயாரா இருக்கும் பொழுது அகலையே சேவிக்கிறார், இவர் தடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணலாமா, பரம பவித்திரத பத்தியமுத்த நீங்க போய் இப்படி என்ன சேவிக்கிறாமா அப்படின்னு அவர் சொல்றா, நீ ஜெகந்நாதன், எனக்கு மீண்டும் சாப விமோசனத்தை ஏற்படுத்துவா, அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து என்ன வந்து இந்த மாதிரி நான் சேவிக்கிறேன்னு சொல்ற, இல்ல இல்ல நான் தான் சேவிக்கிறோம். எப்படி சேவிக்கிறாரா, மனைவியே வேண்டான்னு சொல்லிட்டு போனவர் ராமன் சாட்சாத்காரம் ஆன உடனே ராமன் வந்து அகலையை பார்த்த உடனே இமயமலையிலேருந்து அடுத்த நிமிஷம் இங்க ஓடி வந்துடுற, தன்னுடைய தப்போ பலத்தினால ஓடி வந்து இவர் யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார், நான் தான் இவருடைய வீட்டுக்காரர் அப்படின்னு தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். அன்னைக்கு வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவர் இன்னைக்கு ராமனை சேவிப்பதற்காக இல்லையா, பரம பத்திவிரத்தையா இருக்கிறவர்களுக்கு ராமன் காட்சி கொடுக்கும் பொழுது தனக்கும் சேர்ந்து பூவோடு நாடும் வணக்கம் இல்லையா, தனக்கும் சேர்ந்து காட்சி கொடுக்கணும்ன்றபடியினால கௌதமர் ஓடோடி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மித்திரா பிரவேசம் ஆறு, மித்திரா நகரத்துக்குள்ள போற, அதுவும் மித்திரா நகரத்துக்குள்ள முதல் முதல் உள்ள போகும்போது ஜனங்கள்லாம் ஆனந்தமா பார்க்கிறார். இங்கெல்லாம் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஜனங்கள்லாம் அவ்வளவு ஆனந்தமா பார்க்கிறா இந்த இடத்துல. ஒவ்வொரு ஜனங்களும் ஒத்த ஒத்தரும் பார்க்கிறா, யாரோ ஒரு ராஜரிஷி போறார், இவர் நான் ஒத்த சொல்றேன் இல்ல இது விஸ்வாமித்திர மகரிஷி, இந்த விஸ்வாமித்திர மகரிஷி ரொம்ப நல்லாவே தெரியுமே, எல்லாருக்குமே விஸ்வாமித்திர மகரிஷி நல்லாவே தெரியும். அதனால இந்த ராஜரிஷி இவ எல்லாரையும் அழிச்சு போறாரு, யாரு இது, சாதாரணமான ஒரு லோகத்துல புதுசா வந்திருக்கக்கூடிய ரெண்டு மானிட்டர் மாதிரி தெரியல, பார்க்கும்போது பார்த்தா பயங்கரமா ரொம்ப அழகா இருக்கா, புஜபல பராக்கிரமத்தோட இருக்கா, இவர் ராஜகுமார் ஆள் மாதிரியும் தெரியல இல்லையா, முனிகுமார் அது மாதிரி பின்னாடி போறாரு, இவன் முனிகுமாரா ராஜகுமாரா சந்தேகம் வருது. இங்க தசரதன் ஜனகன் வரவே, தசரதன் விஸ்வாமித்திர வரவேற்றார் இல்லையா, அதை காட்டிலும் ரொம்ப அழகா வரவேற்கிறான் ஜனகன் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர வரவேற்கிறது காட்டிலும் இங்க ஆச்சரியம் இல்ல, இங்க வந்து ஜனகன் இந்த ரெண்டு ராமலக்ஷ்மணால பார்த்து ஆச்சரியப்படான். இப்பேற்பட்டவர் இமௌ குமாரோ பத்ரம் தேவ துல்ய பராக்கிரமம், இமௌ குமாரோ பத்ரம் தே, சுவாமி உமக்கு மங்களம் உண்டாகட்டும், எதுக்கு எனக்கு மங்களம் உண்டாகணும், இந்த ரெண்டு குழந்தைங்க அழைச்சிட்டு வந்தீங்களே அதனால மங்களம் உண்டாகட்டும், பத்ரம்னா மங்களம், இமௌ குமாரோ பத்ரம் தே, என்னுடைய லோகத்துல இந்த குழந்தைகளுடைய கால் பட்டுதோ இல்லையோ, என்னுடைய நாட்டில் இந்த குழந்தைகளுடைய கால் பட்டுதே, நீ எதுக்காக அழைச்சிட்டு வந்தேன்றது எனக்கு தெரியல, பின்னாடி என்ன நடக்க போறதுன்ற விஷயம் எனக்கு தெரியல. அப்பவே அவன் மனசுல நினைச்சுக்கிறான், ஒருவேளை இந்த குழந்தை என்னுடைய ராமனை பார்த்து இந்த குழந்தை இந்த வில்லை பங்கம் பண்ணிட்டு என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிடா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்படின்றதுக்காக தேவரையருக்கு உனக்கு மங்களம் உண்டாகட்டும் முதல்ல சொல்லி வச்சுட்டாங்க, இமௌ குமாரம் பத்ரம் சே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். அதுக்கு மேல தேவ துல்ய பராக்கிரமம், இவா மனுஷியா போல தெரியலையே, இவாள்லாம் தேவ துல்ய பராக்கிரமம், சாட்சாத் தேவலோகத்திலிருந்து வந்தவா போல இருக்காளே அப்படின்னு. யசஸ்வி ஞான சம்பன்னம், சாதாரணமா இல்லையே, கஜ சிம்மகத்தில் இதுவும் யானையும் சிங்கமும் ஒன்னா நடந்து போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடந்து போறாளே இவா ரெண்டு பேரும், சாதாரணமாவே இல்லையே அப்படி நடந்து கொண்டு வருங்க. அஸ்வினிய குமாரோ, அதுவும் இன்னொரு இடத்த சொல்ற, குமாரோ இவ பாவகின்னு சொல்ற, சிவபெருமானுக்கு எப்படி சுப்பிரமணிய சுவாமியும் விநாயக பெருமானும் பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அதே மாதிரி இவா ரெண்டு பேரும் இருக்காள், யார் இவா ரெண்டு பேரும், சாதாரண குழந்தை கிடையாது. இவன் வந்தது எதுக்கு வேணா இருக்கட்டும், இவர்கள் வந்தது என்னுடைய நாட்டுக்கு நல்லது கொடுக்கறதா போல இருக்கணுமே, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்ன. நீங்க பார்க்கிற விஸ்வாமித்திரை அழைச்சிட்டு போற, அழைச்சிட்டு போகும்போது தெருவில் இருக்கலாம் மத்த பேரும் பார்க்கலாம், முடிவே பண்ணிட்டா ஜனங்க எல்லாருமே சீதைக்கும் மாப்பிளாவதுதான் முடிவு பண்ணிட்டா எல்லாருமே. அதுவும் நல்லா பாருங்க, ஜனகன் வந்து வெள்ளை ஒழித்தால் தான் மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ரூலே போட்டிருக்கான். ஆனா லோகத்துல இருக்க ஜனக நாட்டுல இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் என்ன பண்ணிட்டா, மிக்கா ஜனங்கள்லாம் மாப்பிள்ளையே முடிவு பண்ணிட்டா ராமர் எல்லோருமே. இங்க எல்லாருமே சீதையினுடைய பெண்கள் எல்லோருமே சீதைக்கு சிநேகிதாளா இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே என்ன சொல்றா, நேரடியா பார்த்துட்டு இந்த பெண்கள் எல்லோரும் சீதையினிடத்தை போய் சொல்றா, அங்க ஒரு பராக்கிரமசாலி வந்திருக்கான், எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி இருக்கான் தெரியுமா, அந்த பராக்கிரமசாலியை வந்து பாரு அவன் அதுக்காகவே வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு அந்த சீதையை எல்லாருமே வந்து சொல்றான். இங்கே நேரா போய் பார்க்கிறா சீதை பார்க்கிறா, சீதை பார்க்கும்போது இவன் எல்லாம் போறா அந்த மண்டபத்துக்கு வந்துட்டான், சுயம்பர மண்டபத்துக்கு வந்துட்டான். சுயம்பர மண்டபத்துக்கு வந்தபொழுது ஒவ்வொருத்தரா சுயம்பரம் ஆரம்பிக்கிறான். ஏன் இது ஒரு சரித்திரம், இந்த சுயம்பரத்தை ஏன் ஆரம்பிக்கணும், எவ்வளவு வேகமா போகணுமோ அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி போறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்து போயிட்டு இருக்காங்க. இந்த சரித்திரம் ஏன் சொன்னா, இந்த சுயம்பரம்னு ஏன் வச்சார் அவர் அப்படின்னா, சீதையுடைய சின்ன வயசுல இருக்கும் பொழுது பந்து விளையாடும் பொழுது, இந்த பூப்பந்து விளையாடும் பொழுது இந்த பொட்டி இருக்கு இல்லையா, சிவதனுசு வச்சிருக்கக்கூடிய பொட்டி, அந்த பொட்டியை வந்து அங்க இங்க நவுத்தணும் ஒற்றடிக்கணும்னு வச்சுக்கல, பொட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அவன் வந்து ஒரு வீல் சேர் மாதிரி போட்டிருக்கான்னு வச்சுக்கோ, அந்த வீல நவுத்தணும் அப்படின்னாலே எங்கேயாவது ஒரு 500 பேர் சேர்ந்தா அந்த வீல நவுத்தணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அடியில சுத்தம் பண்றதுனால. ஒரு நாள் பந்து அது அடியில போயிடுத்து, சீதாதேவி இந்த ஒரு படத்துல காட்டுவாள, இடது கையிலேயே கட்டுல தூக்குவான், அந்த மாதிரி இடது கையிலேயே அந்த பொட்டியை தள்ளுறாள், சிவதனத்தை வச்சிருக்க பொட்டிய சின்ன குழந்தை இடது கையிலேயே தள்ளுறான். அப்படி இடது கையிலேயே தள்ளின உடனே அன்னைக்கு முடிவு பண்றான், கண்டிப்பாக இந்த சிவதனத்தை யார், ஏன்னா பெண்ணை காட்டிலும் ஆண் பலவானா இருக்கணும், பெண் வந்து பெட்டியை தள்ளுறான், அப்போ பையன் என்ன பண்ணான், சிவதனத்தை பங்கம் பண்றவனா இருக்கணும் இல்லையா, ஆண் பலவானா இருக்கும், அதனால என்ன பண்றா, நேரடியாக ஆண் பலவானா இருக்கணும்னா சிவதனத்தை யார் பங்கம் பண்றாளோ அவளுக்கு மட்டும்தான் என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு. யார் யாரோ வரா, யார் யாரோ போறா, ஒருத்தராலும் ஒண்ணு முடியும், ரொம்ப அழகா ஸ்லோகங்கள்லாம் சொல்ல, ஒருத்தன் தலையை பிடிச்சு உட்காந்துக்கிறான், ஒருத்தன் போட்டிருந்த கவசம்லாம் உடஞ்சு போச்சுன்றான், காலெல்லாம் உடஞ்சு போச்சு, கையெல்லாம் உடஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கான்னு சொல்றான். பலவிதமான கருத்துக்கள்லாம் அங்க சொல்லப்படுறது எல்லா இடத்துல. நேரா விஸ்வாமித்திரத்துல கடைசியில ராமனுடைய டேர்ன் வருது, விஸ்வாமித்திர சொல்றார், பக்த ராம தனு பொஷ்ய அப்படின்னு, ஏ ராமா நீ போய் குழந்தை, ராமா நீ இந்த தனுசை போய் பாருன்னு சொன்னார், நல்லா பாருங்க வில்ல எடுத்து ஒடி அப்படின்னு சொல்லவே இல்லை, பக்த ராம தனு பொஷ்ய, ஏ பக்தன்னா குழந்தாய் நட்டம், ஏ குழந்தாய் போய் இந்த தனுசை ஒரு வாட்டி பாருன்னு சொல்றார். போய் பார்த்த உடனே சொல்றார், இவர் ஏன் உடைச்சார் தெரியுமா, சுயம்பரம் தெரிஞ்சு போச்சு, அங்க சீதாதேவிய பார்த்துட்டார் பால்கனியில, அவ வந்து பால்கனியில நிக்கிறா, பால்கனியில வந்து நின்ன உடனே ரொம்ப அழகா சொல்ற, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால், நேரடியா பார்த்த உடனே இவருக்கு தோன்றது, இந்த சுயம்பரத்தை இந்த வில்ல எடுத்து ஒடிச்சா என்ன, இப்பேற்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இவருக்கு முதல்லயே தோன்றது ராமனுக்கு, ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் அந்த இடத்துல, சீதாதேவிக்கும் இவர் வில்ல எடுக்க மாட்டாளான்னு தோன்றது இல்லையா, இவர் வெறும வில்ல பார்த்துட்டு போயிட போறாளே அப்படின்னு, வில்லை எடுத்து ஒடிக்கணும் அதான் வேணும். ஏன்னா எப்பவுமே கோவில்கள்ல ஏன் தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிக்கிறோம், தாயார போய் சேவிச்சாலும் தாயார சொல்லுவோம் இவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், நான் வந்து இவனை மன்னிச்சுட்டேன் அதனால நீயும் மன்னிச்சுடு அப்படின்னு நாங்க கட்டளிடுவோம். இவனுக்கு வேற வழியே கிடையாது, நாளைக்கு நம்ம விபீஷ்ணா கட்டில இதெல்லாம் நம்ம வித்தாளமா பார்க்க போறோம் கடத்தினால, அதனால இவனுக்கு வேற வழியே கிடையாது, இவன் மன்னிச்சே ஆகணும், அங்க அவர் சொல்லிட்டு அவன் மன்னிச்சுதான் ஆகணும். அதனால இவன் என்ன பண்றான், முதல்லயே வந்து சீதாதேவி முடிவு பண்ணிடுறான், வில்ல எடு வில்ல எடுத்து ஒடி அப்படின்னு அவன் மனசுக்குள்ள முடிவு பண்ணிடுறான். இவனால ரிஃப்யூஸ் பண்ணவே முடியாது, அதனால என்ன பண்றான், விஸ்வாமித்திரர் சொன்ன வார்த்தையை மீறி நேர அங்க போய் வில்ல எடுத்து ஒடிக்கதான் ஆரம்பிச்சான். அதுவும் நான் எவ்வளவு அழகா சொல்ல பாருங்கோ, அதுவும் எப்படி இருக்குன்னா, இடம் தனுர்வரம் பிரம்மன் சம்ஸ்பிருஷாமி, இதை நான் தொட்டு பார்க்கிறேன்னு சொன்னவன் வேலை எடுத்து எடுத்தார் கண்டனர் இட்டது கேட்டார் கம்பன். எடுத்தார் கண்டனர் இட்டது கேட்டனர். அதுவும் எடுத்தார், எடுத்த உடனே எடுத்ததான் தெரிஞ்சதோ இல்லையோ இடது கையில அடுத்த நிமிஷம் வெளியே உடஞ்சு போச்சு, தனது பங்கம் ஆயிடுச்சு. எடுத்தார் கண்டார் இட்டது கேட்டார், சத்தம் வரத்தான் கேட்டா ரெண்டா உடஞ்சி கீழே. உடனே எல்லாருக்கும் ஆனந்தம், தேவர்கள்லாம் அப்படியே பூவ தூவி விடுறான். என்ன வில்ல எடுத்து உடைச்சாதானே அவாகாரியம் நிறைவேறும், இல்லைன்னா அவாகாரியம் நிறைவேறாத. எதுக்காக ராமாயணம் ஆரம்பிச்சதோ அந்த காரியம் நிறைவேறாது இல்லையா, அதனால வில்ல எடுத்து உடைக்க ஆரம்பிச்சு. உடைச்ச உடனே தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டார். உடனே என்ன பண்றார், இய ஜனகன் வந்து தசரதனை சொல்லி அப்புறம் தசரதன் தன்னுடைய படைகள் எல்லாரையும் உற்றார் பந்துக்கள் உறவினர்கள் எல்லாரையும் அழிச்சென்று தன்னுடைய குலகுருக்கள் பத்திஷ்டர் ஜாபாலி என்னென்ன குலகுருக்கள்லாம் இருக்கிறதோ எல்லாரும் போய் அங்க இவர் தங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாம் ரொம்ப நன்னா பண்றார் ஜனகரன். நிச்சயதார்த்தம் நடக்கிறது, நிச்சயதார்த்தத்துல ஜனகனுடைய அதாவது தசரதனுடைய பெருமைகள் அவருடைய பரம்பரை என்னன்னு வசிஷ்டர் சொல்றார். அங்க சனந்தர் அப்படின்னு இருக்கக்கூடிய அவந்த ரிஷி சொல்றார் அந்த ஜனகனுடைய வம்சத்தை பத்தி சொல்றார். இப்ப இந்த வம்சங்கள்லாம் சொல்லி முடிச்ச உடனே இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீத்தவ பிரதீச்சத்தை நாம் பத்ரந்து பாணி கிருண்ணீஸ்வ பாணினா. இதுதான் கல்யாணத்துல சொல்லக்கூடிய ஸ்லோகம். நாம இன்னமும் வச்சுருக்கோம் இயம் சீதா. கல்யாணம்ன்றது திருமாங்கல்ய தாரணம் கல்யாணம் கிடையாது. எங்கேயுமே திருமாங்கல்ய தாரணம் பண்ணணும் அதாவது தாலி கட்டணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படல. எந்த சாஸ்திரத்திலயுமே திருமாங்கல்ய தாரணம் கல்யாணம்னு சொல்லப்படல, எந்த இடத்துலயுமே சொல்லல, சாஸ்திரம் விதிக்கல. ஆனாலும் பின்னாடி வந்த ஏதோ ஒரு ரிஷி என்ன பண்ணால் திருமாங்கல்ய தாரணத்தை ஏற்படுத்தினார். ஏன் அப்படின்னா நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இல்லையா. ஜனங்களுக்குள்ள கலியுகத்துல என்னென்ன மாதிரி நிலைமை வருமோ தெரியாது அப்படின்றதுனால தனக்குள்ள ஒரு நிலைமை இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்ன்றதுக்காக பின்னாடி வந்த ரிஷி மாங்கல்யம் தந்தனானேனா நம்ம ஒரு மந்திரம் சொல்றோமோ இல்லையோ அந்த ரிஷி அந்த மந்திரத்தை சொல்லி ரிஷி ஒருத்தர் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ண. ஆனா நியாயமா பார்த்தால் கல்யாணம், கல்யாணம்னா எது அப்படின்னா நல்லா தெரியும் நம் மாலை மாத்திக்கிறது கல்யாணம். மாலை மாத்திக்கிறதுல ஆரம்பிச்சு அந்த வாத்தியாரனை சொல்லுவார் கையை பிடிச்சுக்கணும், அதான் பாணிக்கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. பொண்ணு இப்படி கை வச்சுப்பா, பையன் இப்படி பிடிச்சுக்கணும் அந்த கையை, வலது கையால அவள் கரத்தை பற்றிக்கொள்ள அந்த கூம்பி இருக்கக்கூடிய அந்த கையை பிடிச்சிக்கணும், அது விடவே கூடாது கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு காரியம் இருக்கு, ஒரு மணி நேரம் அவள் கையை பிடிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் புடி சுத்தி கொட்டுவா எல்லாம் எவ்வளவோ காரியம் இருக்கு அந்த காரியத்துக்கெல்லாம். அப்புறம் அக்னி சாட்சியா அந்த மந்திரத்தை சொல்லி அந்த கையை விடணும். அதுக்கப்புறம் அவளுக்கு கூற புடவைய இது பண்ணி கொடுப்பா, ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பா, அவ போய் கூற புடவையை கட்டிட்டு வருவான். இதுதான் கல்யாணம். அந்த அக்னி சாட்சியா மந்திரம் சொல்றமே அதுதான் சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் கூற புடவையை கட்டிட்டு வந்த உடனே பாணிகிரகணம் பண்றதுன்றது கையில தேங்காய் வச்சு அப்பா மடியில உட்கார வச்சு ஜலம் சேர்த்து பாணிகிரகணம் பண்றோம். இத ஜனகன் பண்றான் இந்த இடத்துல. இயம் சீதா மம சுதா ஜோர்கால, இந்த சீதை என்னுடைய பெண் மம சுதா. இயம் சீதா மம சுதா பிரதீட்ச செய்யாம் பத்திரம் பெண், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், ஏனாம் இவளை கைப்பிடித்துக் கொள் பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா இல்லையா. இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ, இவள் சாதாரணமானவள் கிடையாது. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியெல்லாம் இவள் இருப்பாள். நீ 100% தர்மவான்னு வச்சுக்கோ, அவள் 100% தர்மவதியா இருக்கும். உனக்கு ஏற்றவள் இவள் தான், இவளுக்கு ஏற்றவள் நீ தான். இயம் சீதா இப்படிப்பட்டவள் தான். இந்த சீதை இது உன்னுடைய சொத்துப்பா, நான் இவ்வளவு நாள் வச்சு காப்பாத்தீங்க. இயம் சீதா இதற்கால இவன் என்னுடைய சீதா இல்ல, மம சுதா என்னுடைய பெண்ணாக இருந்தவள். இவன் உன்னுடைய சொத்து, இவன் உன்னுடைய சொத்தா இருக்கிறபடினால இவளை இவ்வளவு நாள் நான் வச்சு காப்பாத்தினேன், இதை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் சகதர்ம தெரிவித்தவன் பிரதீட்ச தைனாம் பத்திரம் இல்லையா. பிரதீட்ச ஏனாம் இவளை கரம் பிடித்துக் கொள் பத்திரம் தே பாணி கிருண்ணீஸ்வ பாணினா, இவளை பெற்று இவளை கரம் பிடித்துக் கொள் பாணி கிருண்ணீஸ்வ பாணினா, உன்னுடைய கரத்தாலே இவளுடைய கரத்தை பிடித்துக் கொள் அப்படின்னு சீதைக்கு சீதாராமனுக்கு கல்யாணமாகும். இந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார் அந்த சபையில். இப்போ ஜனகனுக்கும் இன்னொரு ஒரு பெண் இருக்கா ஊர்மிளான், அவனுடைய தம்பியா இருக்கக்கூடிய குஷஸ்வதனுக்கு ரெண்டு பெண்கள் மாண்டவி சுருதகீர்த்தி அப்படின்னு ரெண்டு பெண். இப்ப இங்கே 4 பையன் இருக்கான், அங்கேயும் 4 பொண்ணு இருக்கு. சரி, ஒரே சமயத்துல செலவு மிச்சமோ இல்லையோ, இதுவரை தனித்தனியா கல்யாணம் பண்ணணும், தனித்தனியா செலவு பண்ணணும், தனித்தனியா மண்டபம் வாடகை கொடுக்கணும், மண்டபம் வாடகை கூட கொடுத்துடலாம் போடுறது, கேட்டரிங் தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இல்லையா? கேட்டரிங் நாம சொத்தியே எழுதி வைக்கணும் போது அந்த அளவு இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கோம் இல்லையோ? அப்ப என்ன பண்றான்? பிரதீட்ச சைனாம் பத்ரம் தே, ஒவ்வொருத்தருக்கா சொல்றான். இயம் சீதா, இயம் ஊர்மிலா, தாராளமா இருக்கணும். வரும்போது பயமா இருக்கு. இயம் ஊர்மிலா மமசுதா அப்படின்னா, இயம் ஊர்மிலா மமசுதா இல்லையா? இப்படிப்பட்ட ஊர்மிலையா இருக்கக்கூடியவள் இவன் என்னுடைய பெண்ணு, இதனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏ லக்ஷ்மணா, உனக்கு ஏற்றவளாக இவன் இருப்பாள், நீ கல்யாணம் செய்து கொள் அப்படின்னு ஜனகன் லக்ஷ்மணனுக்கு பாணிகிரகணம் பண்ணி கொடுக்கிறான். உடனே இயம் மாண்டவி அப்படின்னு அவர மாண்டவி வந்து நிற்கிறார். குசத்வஜன் அதே வார்த்தையை சொல்றான், பரதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். பரதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே சுத்த கீர்த்தி, எவ்வளவு அழகா பேர் பாருங்க இல்லையா? ராமாயணத்திலேயே சில பேர்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? ராமன்றது எவ்வளவு அழகான சொல் பேருன்னு சொல்லணும். சீதா அப்படின்னா அது அவ்வளவு அழகு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏர் கலப்புக்கு பேர். சீதான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல ஏர் கலப்ப இல்லையா? நம்ம திட்டமே ஏதோ ஒரு கலப்பன்னு சொல்லி திட்டம் இல்லையா? அந்த மாதிரி அது ஏர் கலப்ப. ஏர் கலப்புக்கு பேர் சீதா. சீதா லாங்கூல பத்ததி அப்படின்னா அது அவ்வளவு பேர் இல்லை. ஊர்மிளா அழகான பேர். இந்த மாண்டவியை விட்டுருந்தோம், ஜனகன் ரொம்ப மோசமானவன். ஒரு பொண்ணுக்கு நல்ல பேர் வச்சான், சீதான் சாதாரணமான பேர் இல்லையா? ஊர்மிளா ரொம்ப அழகான பேர். அதே மாதிரி மாண்டவி சாதாரணமான பெயர். ஸ்ருத கீர்த்தின்னு வச்சான். கீர்த்தினா இவருடைய புகழ் இருக்கு பாத்தீங்களா? ஸ்ருத கீர்த்தி, இவருடைய புகழை எல்லோருமே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த புகழை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அந்த பெண் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். போற இடம்லாம் அவருடைய புகழை பேசிட்டே இருக்கும். அதுதான் ஸ்ருத கீர்த்தி. அப்படிப்பட்ட ஸ்ருத கீர்த்திய சத்ருக்னனு கல்யாணம் பண்ணித்தார். இப்படி நாலு பேருக்கும் நான்கு பெண்கள் கல்யாணம் செய்து கொடுக்கப்படுகிறது. எல்லா விதமான சடங்கும் நடக்கிறது. அதாவது சம்மந்தி போஜனம் வரைக்கும் விதவிதமா பண்ற, விதவிதமா பண்ணும்பொழுது கல்யாணம் செய்து கொடுத்து அயோத்திக்கு அனுப்புவதற்கு தயார் செய்கிறார்கள். நேர அயோத்திக்கு அனுப்புற. அயோத்திக்கு அனுப்பும் பொழுது சாதாரணமா அனுப்புற. எவ்வளவு சைன் கொடுக்க முடியுமோ, கூட அனுப்ப முடியுமோ சொத்துக்கள் அவ்வளவு கொடுக்கறாங்க. டௌரி கொடுத்து அனுப்புறோம், எவ்வளவு கொடுக்குமோ அவ்வளவு கொடுத்து அனுப்புறோம். அதாவது அந்த மாதிரி நோக்கத்துல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்து அனுப்ப முடியாத இருக்கு அந்த இடத்துல. கொடுத்த இடத்துல வராத மொத்தமா வர அங்கதான் நமக்கு தெரியும். பரசுராமருடைய என்ட்ரி தெரியும். பரசுராமர் சிவதனுசமான நீ பங்கம் பண்ணிருக்க, விட்டுதனத்தை நீ பங்கம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன. விட்டுதனத்தை பங்கம் பண்ணும் போது விட்டுதனத்தை உன்னால கையிலேயே கொடுக்க முடியாது. விட்டுதனத்தை கையில வாங்கி பிடிக்கிறார். தன்னுடைய சிவதனத்தை பங்கம் பண்ணிட்டார், ஆனா விட்டுதனத்தை பங்கம் பண்ணல. ஏன் பங்கம் பண்ணலன்னா அது இவருக்கு பின்னணி தேவை. அந்த கல்யாணத்துக்கு உபேந்திரன் வந்திருக்கான், இந்திரனுடைய தம்பியா இருக்கக்கூடிய உபேந்திரன். ஏன்னா தசரதனும் இந்திரனும் ஃப்ரெண்ட் இல்லையா? அதனால இவன் போய் பத்திரிகை கொடுத்தான்னு வச்சுக்கோ. அந்த பத்திரிகைக்கு இந்திரனால வர முடியல, அதனால தம்பி அமைச்சிருக்கான் உபேந்திரன். அதனால என்ன பண்றா ராமன், என்ன பண்றா விஷ்ணு தனுசை வாங்கி உபேந்திரன் கிட்ட கொடுத்துடுறாரு. அந்த உபேந்திரன் என்ன பண்றான், தேவலோகத்தை எடுத்துன்னு போயிடுறான். தேவலோகத்துல இருந்து அது அகஸ்தியர் கிட்ட வருது. அகஸ்தியர் யுத்தகாண்டத்துல ராமன்கிட்ட மறுபடியும் கொடுக்குறாரு இல்லையா? கடைசியில் அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு போகும்போது அகஸ்தியர் திருப்பி விஷ்ணு தனுசை இல்லாத வச்சுக்க உனக்கு உபயோகப்படும் அப்படின்னு திருப்பி கொடுத்துறாரு. தேவைப்படும்ன்றதையா உபேந்திரன் கிட்ட கொடுத்து வச்சுறாரு ராமன். அதுக்கப்புறம் பரசுராமனுடைய கர்வ பங்கமானது ஏற்படுது. அதுக்கப்புறம் நேரடியாக அயோத்திக்கு திரும்புகிறார்கள். இதுவரைக்கும் பாலகாண்டம், இதுக்கப்புறம் அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. அயோத்திக்கு திரும்புதல் பர்யந்தம் பாலகாண்டம். நாம மூணு நாள்ல நாம பாலகாண்டத்தை பார்த்துருக்கோம், முழுமையா பார்த்தோம். எதோ எதுவும் விடல, நடுநடுல சில சரித்திரங்கள் விட்டுருக்கோம். அதுவும் நம்ம அமிர்தத்தை கடையிறது ஒன்று இருக்கு. மருத்கணங்கள் சரித்திரம் சொல்லப்படுறது, விஸ்வாமித்திரருடைய சரித்திரமே சொல்லப்படுறது. விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் சொல்லப்படுறது. வசிஷ்டத்துல என்ன தண்டை அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் என்ன தண்டை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர மற்றது நாம எதுவுமே விடல. முழுமையாக பாலகாண்டத்தை தபஸ்வாத்தியாய நிறுத்தம்லேருந்து ஆரம்பிச்சு பூர்த்தியாக முன்னாள் நம்ம பார்த்துக்கோம். இதோட இந்த உபன்யாசத்தை நாம் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதாரிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. மங்களம் கோஜலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். Thank you.